الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருமையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கெல்லாம் பாக்கியத்தை கொடுத்ததை போன்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய திருக்குர்ஆன் விரிவுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் பொருளாதாரத்திலே மிக முக்கியமான அடிப்படையான விஷயமான வட்டியினுடைய கொடூரத்தை பற்றியும், இந்த வட்டி என்பது எவ்வளவு பெரிய கொடூரமான சமூக குற்றம் என்பதை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கியதை நேற்றைய தினம் பார்த்தோம். அருமைக்குரியவர்களே, அந்த வட்டியினுடைய அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வட்டியினுடைய சட்டமாக நமக்கு சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றான். பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது ஒரு மனிதன் அவனுடைய திறமையை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு, அவனுடைய திட்டமிடலை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவதை விட அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு, அவனது கிருபையை கொண்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பதுதான் உண்மை. எவ்வளவுதான் மனிதனுடைய முயற்சியும், மனிதனுடைய திட்டமிடலும், மனிதனுடைய உழைப்பும், எவ்வளவுதான் அவனுடைய திட்டமிடலும், அவனுடைய திறமையான உழைப்பும் அவனுடைய ரிசுக்கை தேடுவதிலும் சம்பாதிப்பதிலும் அவனுக்கு பங்கிருந்தாலும், எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு எழுதிவிட்டானோ அதுதான் கிடைக்கும் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால் மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, வட்டியில சம்பாதிக்கிறதுனால, வட்டியோடு தொடர்பு வைக்கிறதுனால நிறைய நமக்கு லாபம் கிடைக்கும், நம்முடைய செல்வம் வளரும், நம்முடைய பொருள் அதிகப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை என்னவென்றால், வளரச் செய்வதும் அழிய செய்வதும் இது அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் எதை வளர்ப்பான் என்றால், எந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் அனுமதித்தானோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்ப்பான். எந்த பொருளாதார முறையை, எந்த வியாபார முறையை அல்லாஹ் தடை செய்து விட்டானோ, ஹராமாக்கி விட்டானோ, அதன் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் அழிப்பான். ஆகவே நீங்க நினைக்கலாம், நம்முடைய திட்டமிடல், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, இதனால் நம்முடைய செல்வத்தை வளர்த்த விட முடியும் என்று நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல, அல்லாஹ் அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த செல்வத்தை வளர்ப்பான், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு செல்வத்தை அழிப்பான். யாருக்கு வளரும்படி அல்லாஹ் நாடுவான், யாருடைய செல்வம் ஹலாலான வழியில் இருக்குமோ, அல்லாஹ் அனுமதித்த வழியில் இருக்குமோ அந்த செல்வத்தை அல்லாஹ் வளரச் செய்வான். யாருடைய செல்வம் ஹராமான வழியில் இருக்குமோ அவருடைய செல்வத்தை அல்லாஹ் அழிக்க செய்வான். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தோடு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பாருங்கள், வட்டியை பற்றி முந்தைய அசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிவிட்டு அதனுடைய தொடராக அல்லாஹ் சொல்கின்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், வயுர்பி சதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான், வட்டியை அழிக்கின்றான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கின்றான். ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா நேர் மாறாக நடப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சொன்னா வட்டியை அழிப்பான், தர்மத்தை வளர்ப்பான். ஆனா நம்ம பார்த்தோம்டா வட்டியின் மூலமாக வளர்ச்சி ஏற்படும், தர்மத்தின் மூலமாக குறைவும் அழிவும் ஏற்படும். உதாரணமா ஒருத்தர் 1000 ரூபாய் வச்சிருக்கிறாரு, அந்த 1000 ரூபாயில 500 ரூபாய் சதக்கா பண்ணிட்டாருன்னா அவருடைய அளவு குறைஞ்சிரும், செல்வம் குறைஞ்சிரும். 500 ரூபாய் போச்சுன்னா மீதி 500 ரூபாய் தான் அவர்கிட்ட இருக்கும். அப்ப 1000 ரூபாயாக இருந்தது, அது 500 ரூபாயாக குறைஞ்சு போச்சு. எப்போ? சதக்காவின் மூலமாக. ஆனா அதே 1000 ரூபாய அவருக்கு வட்டிக்கு விட்டாருன்னா அது இந்த 2000 பெருகும். வட்டிக்கு விடும் பொழுது 2000 பெருகும். அப்ப இங்கே 1000 இருந்தது 2000 ஆகின்றது, இங்கே 1000 இருந்தது 500 ஆகின்றது. அப்ப வட்டியினால் செல்வத்திலே பெருக்கம் ஏற்படுகிறது, சதக்கா தர்மம் செய்வதனால் செல்வத்திலே குறைவு ஏற்படுகிறது. இதுதான் நடைமுறை, இதுதான் இயல்பு, யதார்த்தம் அதுதான். நீங்க யதார்த்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயை வட்டிக்கு விட்டீங்கன்னா அது 2000 டபுள் ஆகும். ஆனா அதே 1000 ரூபாயில 500 ரூபாய் தர்மம் பண்ணீங்கன்னா மீதி 500 ரூபாய் தான் இருக்கும். இதுதான் இயல்பு. ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னன்னு சொன்னா நேர் மாற்றமான வாக்குறுதியை சொல்றான். யம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், வயுர்பி சதகாத், தர்மத்தை வளர்க்கின்றான் அல்லாஹ் சொல்றான். அருமை சகோதரர்களே, இதனுடைய தாத்பரியம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேத்து கூட சொன்னோம், உங்களுக்கு நேத்து கூட சொன்னோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளிலே பரக்கத்தை ஏற்படுத்துவது என்பது, செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவது என்பது, பரக்கத்துங்கிறது அதிகப்படியான காரணம் அல்ல. உதாரணமா ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் இருக்கிற பொருள் 10000 ரூபாய் ஆயிப்போச்சு, அது வட்டியின் மூலமாகவா வியாபாரத்தின் மூலமாக அடுத்த பிரச்சனை. 5000 ரூபாய் வச்சிருந்தவரு அடுத்த மாசம் 10000 ரூபாய் ஆயிப்போச்சு, இது பரக்கத்தா இல்லையா? அவருக்கு பரக்கத்தாயிடுச்சுங்க, பரக்கத்தா சம்பாதிச்சிருக்காருங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுவல்ல பரக்கத்துங்கிறது, இதுவல்ல பரக்கத்து. பரக்கத்து என்பது இருக்கிற பணம் டபுள் மடங்காகிறதோ ட்ரிபிள் மடங்காகிறதோ பன்மடங்காகிறதோ, இதுவல்ல பரக்கத்து. நம்ம பொதுவா பரக்கத்துன்னு அப்படிதான் விளங்கி வச்சிருக்கோம். உதாரணமா ஒருத்தர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாசம், இன்னொருத்தர் 50000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? 5000 பாவம், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாருங்க, இவர் மாஷால்லா பரக்கத்தை சம்பாதிக்கிறாரு, இவர் மாஷால்லா பரக்கத்துல என்ன நினைச்சு வச்சிருக்கோம், அதிகமா இருக்கிறதுக்கு தான் பரக்கத்துன்னு நினைக்கிறோம். இல்ல சகோதரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே பரக்கத் என்பது அதிகமா இருக்கிறது பேர் அல்ல. 5000 ரூபாய்க்கு பதில் 50000 இருக்கிறது பேரு, 50000 என்பது 100000 மாறுவது, இதற்கு பெயர் அல்ல பரக்கத். அல்லாஹ் பரக்கத் என்று எதற்கு பெயர் வைத்திருக்கிறார் என்றால், குறைவான செல்வம் இருந்தாலும் அதன் மூலமாக அதிகப்படியான தேவைகள் நிறைவேறும், அதுக்கு பேர் தான் பரக்கத். குறைஞ்ச செல்வம் இருக்கும் ஆனா தேவைகள் நிறைய நிறைவேறும் அதன் மூலமாக, உங்களுடைய தேவைகள் அதிகமாக அதன் மூலமா நிறைவேறும், அதுதான் பரக்கத்து. ஒருத்தர் நிறைய செல்வம் வச்சிருக்கிறாரு இருந்தாலும் பற்றாக்குறை நிற்கிறாரு, இதுக்கு பேர் பரக்கத் அல்ல. உதாரணமா ஒருத்தர் மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க, அவருடைய மாச செலவுலாம் போக, அவருடைய மாதாந்திர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக, கடைசியில பார்த்தா மாச கடைசியில ஒரு 10 ரூபாய் மிச்சமாயிருது கையில. எவ்வளவு மிச்சமாயிருது? 10 ரூபாய் மிச்சமாயிருக்காது இருக்குது. இன்னொருத்தர் 50000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, மாசம் 50000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவருடைய செலவுலாம் போக மாச கடைசியில பட்ஜெட் பார்த்தா ஒரு 100-200 ரூபாய் துண்டு விழுது கடன் வாங்கியிருக்கிறாரு, 100-200 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. இப்ப யாருக்குங்க பரக்கத்து? 50000 ரூபாய் வருமானம் வந்து 200 ரூபாய் துண்டு விழுது இவருடைய வாழ்க்கையில பரக்கத்தா, 5000 ரூபாய் வருமானம் வந்து அதுல 10 ரூபாய் மிச்சமாகுது இவருடைய வாழ்க்கையில பரக்கத்தா? அப்ப நிறைய சம்பாதிப்பதற்கு பேர் பரக்கத்தல்ல. குறைவாக இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அதற்குள் நம்முடைய தேவை பூர்த்தி ஆகுது, அதன் மூலமா நம்முடைய தேவை நிறைவேறுதுன்னா இதுக்கு பேர் தான் பரக்கத்து. இத்தகைய பரக்கத்தை தான் ரப்புல் ஆலமீன் ஹலாலான வியாபாரம் செய்பவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஒரு உதாரணம் சொன்னா புரியும் உங்களுக்கு. ஒருத்தர் எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் எடுத்துங்க, அல்லாஹ் பிச்சை நான் ஒரு மீறா வேண்டாம் உழைச்சிட்டு போட்டவங்க, எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் எடுத்துங்க. எக்ஸ் என்ன பண்றாருண்டாக்கா, ஹராமான வியாபாரம் பண்றாரு, ஹராமான வியாபாரம் பண்றாரு, ஹராமான தொழில் பண்றாரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் 5% லாபம் கிடைக்குதுன்னா யாரையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. அந்த மாதிரி ஆளு, பணத்துக்காக வேண்டி ஆளா பரப்பாரு தீயா பரப்பாரு, அந்த மாதிரி ஆளு எக்ஸ். ஒய் இருக்காரு நேர் மாற்றம், ஒய் வந்து நேர் மாற்றம், அல்லாஹ்வுக்கு பயந்து ஹலாலான வியாபாரம் பண்ணுவாரு, கடைகள் லாபத்தை குடும்பம் நடத்துவார், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா மகிழ்ச்சியான குடும்பம் நடத்துவாரு. இவர் ஒய் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இமாம் தக்கி உஸ்மானி தாமத் பரக்காத்து அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு ஹலால் ஹராமுக்கு ஒரு அழகான உதாரணமா எழுதுறாங்க தன்னோட கிதாபுல. எக்ஸ் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, வீடு பூட்டி இருக்குது, பக்கத்து வீட்டில் கேட்கிறாரு என்னங்க என்னாச்சு, அவங்கள குழந்தை அடிபட்டுச்சுங்க, குழந்தை ஏதோ விளையாடிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, ஏதோ அடிபட்டுச்சு, டாக்டர் திட்டு போயிருக்காங்க. அப்படியா, இதை இப்படியே வைங்க, ஒய்க்கு வாங்க, ஒய் ஹலாலான ஹலாலான வியாபாரம் பண்றவர். இவர் வீட்டுக்கு வர்றாரு, மனைவி சோகமா உட்கார்ந்துருக்குது, என்னமா என்ன சோகமா இருக்குன்னு கேட்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது யதார்த்தமான உதாரணம், என்னமா சோகமா இருக்கு கேட்கிறாரு. என்னன்னு தெரியலங்க, புள்ள விளையாடிக்கிட்டு இருந்தா திடீர்னு கால் கீழே விழுந்துட்டான், கால் வலிக்கு, கால் அப்படி பிசைகிடுச்சு, அப்படியே பொறுபொருன்னு வீங்கிடுச்சு, என்ன பண்ண ஒன்னில பக்கத்து வீட்டில் தைலம் வாங்கி போட்டு தடவுன, புள்ள அந்த வேதனையில் அப்படி தூங்கிட்டாங்க, என்ன ஆகமோ தெரியல, பயமா இருக்குதுங்க, கவலைப்படாத, தொழுதுட்டு அல்லாட துவாசை, மகரிபா விஷாவை தொழுதுட்டு அல்லாட துவாசை, அல்லா லேசாக்குவான் அப்படின்னு தொழுது துவா செய்யறாங்க. காலையில பாத்தீங்கன்னா அம்மா அத்தா எழுந்திருக்கிறது முன்னாடி புள்ள எழுந்து விளையாடிட்டு இருப்பான், இவங்க எழுந்திருக்கு முன்னாடி புள்ள எழுந்து விளையாடிட்டு இருப்பான். ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு பார்த்துக்கு அவன் அன்றாட வேலையில ஆரம்பிச்சிருவான், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். இது ஒய் வீட்டில். எக்ஸ் வீட்டில் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாரு, வீடு பூட்டி இருக்குது, பக்கத்து வீட்டில் கேட்கறாரு எங்க பூட்டி இருக்குது, இல்லங்க குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தான், கால் தடவை கீழே விழுந்துட்டான், கால் பிசகிடுச்சு, டாக்டர் போயிருக்காங்க. அப்படியா, நேரம் டாக்டர்கிட்ட ஓடுவாரு, டாக்டர் கேட்பாரு இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்தாங்களா, ஆமா வந்தாங்க, குழந்தைக்கு கொஞ்சம் கால் பசிக்கிருந்து நான் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கம்மியான கஷ்டம் வச்சிருந்தாங்க, நான் புடுங்குறாரு பிடிங்கிட்டு இப்ப பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கேன். உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாரு. அங்க போன உடனே அவங்க என்ன இங்கிலீஷ்ல நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க, விளங்காத மெடிக்கல் வேர்டு வார்டு சொல்லுவாங்க. என்னதான் இங்கிலீஷ் படிச்சாலும் அந்த டாக்டர்கள் சொல்லக்கூடிய விளங்காத வேர்டுன்னு சில வேர்டுகள் இருக்கு, மெடிக்கல் வேர்டு, அந்த வேர்டுல டஸ்ட் புசுங்குவாங்க, இவருக்கு ஒன்றும் புரியாது, என்ன வேர்டு இப்ப என்ன புள்ளி ஐசி வார்டில் வச்சிருக்குங்க. அப்படியா, கால் தான் பேசிக்கிச்சு, ஆமா ஐசி வார்டு தான் வைக்கணும், கால் பேசினா கூட என்ன நடக்கிறது. அப்போ ஒய்யுடைய குழந்தை எக்ஸுடைய குழந்தை ரெண்டும் ஒன்னா தான் விளையாடுது, ரெண்டும் ஒன்னா தான் சறுக்கி கீழே விழுது, ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அடிபடுது. ஆனால் ஒய்யுடைய செலவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 ரூபாய் ஜண்டு பாம்பல குணமாக்கிடுவான், எக்ஸுடைய செலவை அல்லாஹ் 5 லட்சம் ரூபாய் கொண்டு இழுத்து விடுவான். யார் செய்யற வேலை இது, யார் செய்யற வேலை, அல்லாஹ் செய்யற வேலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுனா 5 ரூபாய் ஜண்டு பாம்பல குணமாக்கிடுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடுனா 5 லட்சம் ரூபாய் இழுத்து விடுவான். நீ எவ்வளவு பேரை பாக்குறோம் கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, அவங்களுடைய செலவுலாம் பாதி பணம் எங்க போகும் பாத்தீங்கன்னா டாக்டர் தான் போயிட்டு இருக்கும். விதவிதமான நோய், வாயில நுழைய முடியாத நோய், எல்லாம் நல்லா இருக்குது, டாக்டர் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்குதுங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. அப்ப என்ன மண்ணாங்கட்டிய படிச்ச, என்னன்னே கண்டுபிடிக்க முடியாட்டா, இன்னைக்கு மெடிக்கல் அப்படிதான், போன உடனே ஒண்ணுமே கிடையாது, உடனே வர வர வர எழுதுவாங்க என்னன்னு பார்த்தா எல்லாம் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், லுட்டு டெஸ்ட், லொசுக்கு டெஸ்ட், சிடி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேனு, யூரோலஜி, நியூரோலஜி, லுட்ரோலஜி, என்னென்ன வார்த்தை சொல்லுவான், நமக்கு வார்த்தை வாயில நுழையாது. அந்த மாதிரி வார்த்தையில நுழையாத, வாயில நுழையாத மெடிக்கல் வேர்டுகளை சொல்லி உங்களுக்கு டெஸ்டுக்கே லட்சக்கணக்கில் கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. நடக்குதா இல்லையாங்க, நடக்குதா இல்லையா? அப்ப அதனால சகோதரர்களே, இந்த செலவுகளை ஏற்படுத்துவதும் குறைப்பதும் யார், சின்ன செலவுல நம்முடைய தேவையை முடிக்கிறோம் யார், சாதாரண விஷயத்தை பெரிய செலவாக இழுத்து விடுறது யார், ரப்புல் ஆலமீன். அதான் அல்லாஹ் சொன்னான், எம் ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியின் மூலமா நீ நினைக்கலாம் வளர்ச்சி ஏற்படும் சொல்லி இல்ல, அதுல உள்ள பரக்கத்தை எல்லாம் அழிச்சிருவான். தர்மத்தின் மூலமா குறைவு நினைக்கிறீங்க, நீங்க குறைவுன்னு பாக்குறீங்க, ஆனால் அதுல பரக்கத்தை எல்லாம் அதிகமாக்கிடுவான். இந்த பரக்கத்தை குறைப்பதும் அதிகமாக்குவதும் யாருடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலை. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய தேவை கொஞ்சம் பணமா இருந்தாலும் நிறைய தேவை நிறைவேறினால் இதற்கு பேர்தான் பரக்கத்து. இந்த பரக்கத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, இந்த பரக்கத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதான் சகோதரர்களே, நாம நினைக்கலாம் வட்டி வியாபாரம் பண்றவன், வட்டியிலே கொடுக்கிறவன் பெரிய பங்களா கட்டிடுறான், பெரிய பங்களா கட்டிடுறான், வீடு கட்டிடுறான், விதவிதமா உங்களுக்கு கார் வாங்கிடுறான், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் இருக்கு பாருங்க, கேள்விப்பட்டீங்களா, கிராமம் கிராமத்துக்கு அவன் பிரான்ச் வச்சிருக்கான். இது எல்லாம் எத்தனை வருஷத்துக்குள்ள, ஒரு 10 வருஷம், அவர் 5 வருஷம் முன்னாடி முத்தூட் ஃபைனான்ஸ் யாருக்கும் தெரியாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முத்தூட் ஃபைனான்ஸ் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் பத்தி தெரியாத கிராமவாசியே கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்க வெளியூர் கார்ல போறோம் வர்றோம் பாக்குறோம், எந்த கிராமம் குக்கிராமா இருக்கும், குடிக்க தண்ணி இருக்காது, அந்த ஊர்ல முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கும். அப்ப எப்படி இந்த வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அவனுக்கு? அஞ்சு வருஷத்துக்கு எங்கேயோ கேரளாவில் உள்ளவன் சாதாரண கூலி வேலை செஞ்சிருந்தான். அவனுடைய வரலாறு பாருங்க நெட்ல, முத்தூட் ஃபைனான்ஸ் யாரும் அவனோட பேக்ரவுண்ட் பாருங்க. சாதாரண கூலி வேலை செஞ்சிருந்தவன் கேரளால ஒரு சின்ன வட்டி கடை ஆரம்பிக்கிறான், வட்டி பிசினஸ் பெருகி பெருகி பெருகி பெருகி இன்னைக்கு கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் கிராமம் கிராமம் கிராமம் கிராமம் அவனுடைய ஃபைனான்ஸ் கம்பெனி. எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட், வளர்ச்சியா இல்லையா? வளர்ச்சியா இல்லையாங்க, சும்மா இல்லன்னா தலையாட்டாதீங்க, வளர்ச்சி உண்மையிலேயே உலகம் இதை பார்த்தா வளர்ச்சின்னு சொல்லும். சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் அவன் ஊர்ல வட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவன் ஊர்ல பெறுகிறான், அவன் மாநிலத்தில் பெறுகிறான், பக்கத்து மாநிலத்தை ஆக்கிரமிக்கிறான். வந்து கிராம முஸ்லீம் ஒரு முழுக்க முழுக்க 100% முஸ்லீம்கள் ஊரு, அந்த ஊர்ல பெரிய போடப்பட்டு உட்கார்றான் முத்தூட் ஃபைனான்ஸ். மார்வாடி இல்லாத இடத்துல முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து உட்கார்றான். அப்ப எப்படி வளர்ந்துச்சு இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இந்த ஹராமான வளர்ச்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி வளர்ந்துச்சு? நம்ம நினைக்கிறோம் என்ன நீங்க சொல்றீங்க, ஆனா இது எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட், இது எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி, இது எப்படி வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க? அருமை சகோதரர்களே, நாம நினைக்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய நிம்மதியை, மனிதனுடைய ராகத்தை அவனுடைய கார்லயோ, அவனுடைய பங்களாலேயோ, அவனுடைய செல்வத்திலேயோ, அவனுடைய வளர்ச்சியிலேயோ, அவனுடைய பணத்திலேயோ அல்லாஹ் வைக்கல. நீ பாக்குற ஒருத்தர் பங்களா வாங்குறாரு, பெரிய பங்களா வாங்குறாரு ஹராமான காசுல, பங்களா வாங்கிட்டு பெட்ரூம் அலங்காரம் பண்றாரு அவ்வளோ அழகான அழகா, அப்படியே இந்த பக்கம் திறந்தா சிலு சிலு சிலு சிலு இயற்கை காத்து வரணும், இந்த பக்கம் திறந்தா அழகான இயற்கையான பறவைகளுடைய ஓசை கேட்கணும், சொர்க்கத்தில் அல்லாஹ் எதெல்லாம் வர்ணிக்கிறானோ அதெல்லாம் இங்கேயே கிடைக்கணும் நமக்கு, அந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. பார்த்தா இந்த பக்கம் அப்படியே ஒரு இயற்கையா செயற்கையா ஒரு ஃபால்ஸ் வைக்கிறாரு, சல சல சலன் தண்ணி ஓடிட்டு இருக்க சவுண்டு, இந்த பக்கம் அப்படியே இயற்கையான பறவைகள் சத்தம், இந்த பக்கம் அப்படியே சிலு சிலு சிலு காத்து, யாருக்கு எந்த டிஸ்டர்ப் கிடையாது. அவருக்கு ஒரு ஹார்ன் சத்தமோ, ஒரு வண்டி சத்தமோ, ஒரு மோட்டார் வாகன சத்தமோ, ஒரு ஆடு மாடு கத்துற சத்தமோ, எந்த சத்தமும் கிடையாது. அவ்வளவு அழகான ரம்யமான சூழல்ல ஒரு அற்புதமான வீட்டை கட்டுறாரு, அழகான சொகுசு மெத்த அற்புதமான அற்புதமான பிடித்தமான மனைவி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக ஏசி ஆன் பண்ணி நிம்மதியா படுக்கிறாரு, தூக்கம் வரல. என்ன வரலங்க? தூக்கம் வரல. எல்லா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு, ரம்யமான சூழ்நிலை, சுகமான இதமான நிலைமை, அற்புதமான இயற்கையான காற்று, அழகான குளிர்ச்சியான ஏசி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் கூட தூக்கத்தை யாரு தான் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். இன்னைக்கு எத்தனை விதமான கோடீஸ்வரர்கள், எத்தனை விதமான செல்வந்தர்கள், விதவிதமா செல்வத்தை பெறுக்கிறாங்க, விதவிதமா தங்களுடைய வசதி வாய்ப்பை பெறுக்கிறாங்க, விதவிதமா தங்களை சுத்தி சொகுசான ஆடம்பரமான சுகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க. அத்தனை ஏற்படுத்தியும் தூங்குறதுக்கு முன்னாடி தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும். தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும். அது எவ்வளவு நாளைக்கு? 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கோ. அப்புறம் அந்த தூக்க மாத்திரையும் பவர் இழந்துரும். தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. ஆனா அதே நேரத்தில் சகோதரர்களே, எந்த விதமான ஏற்பாடு இல்லாம, எந்த விதமான சுகம் இல்லாம, எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாம, எந்த விதமான சகுலத் இல்லாம அப்படியே உட்கார்றான். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆன் கொட்டாய் விடுறான், அழகா உட்கார் தூக்கிடுறான் ரோட்ல சாலை ஓரங்கள்ல. அப்போ நிம்மதி என்பது, ராஹத் என்பது இந்த பொருட்களை வைத்தல்ல, இந்த சபவ காரணங்களை வைத்தல்ல, ராஹத் என்பது அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எப்ப தருவான் அந்த நிம்மதி ராஹத்தை? அல்லாஹ்வுடைய வருமானம், நம்முடைய வருமானம் சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமா இருக்கும் பொழுது. அதான் அல்லாஹ் சொல்றான், எம் ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியின் மூலமாக அழிவை ஏற்படுத்துகின்றான். சகோதரர்களே, உலக வரலாறுல எங்கேயாவது வட்டி வியாபாரம் செஞ்சு, வட்டி வியாபாரம் செஞ்சு வளர்ந்து இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான் காட்ட முடியுமாடா? காட்ட முடியாது. அது வளர்ச்சியை போன்று தெரியும். அது வளர்ச்சி அல்ல, வீக்கம். அது அது வளர்ச்சி அல்ல, வீக்கம். ஒருத்தர் கையில இவ்வளவு பெருசா, இந்த விரல் மட்டும், அஞ்சு விரல்ல ஒரு விரல் மட்டும் இவ்வளவு பெருசா வீங்கிருது. வளர்ச்சி என்பது உடல் முழுவதும் ஏற்பட வளர்ச்சி, ஒரு பகுதி மட்டும் வளைந்தா அது வளர்ச்சி அல்லது வீக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, வட்டியின் மூலமாக எவன் செல்வந்தனோ அவன் செல்வந்தனாகிட்டே போவான், ஏழையா இருக்கிறவன் ஏழையா நசிஞ்சு நாசமா போய்கிட்டே இருப்பான். இது பேர் வளர்ச்சி அல்ல, இது பேர் வளர்ச்சி அல்ல. அதனாலதான் பாக்குற சகோதரர்களே, உலகம் முழுவதும் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு, உலகம் முழுவதும் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுச்சு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு. இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் எதனால ஏற்பட்டுச்சு? முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம், வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம். இந்த வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டம் எந்தெந்த நாட்டில் இருந்துச்சோ அந்தந்த நாடுகள்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே சரிவை நோக்கி கீழே விழுந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கா இருக்குது அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான், வெளியே தெரிஞ்சுனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய வளர்ச்சி அப்படியே நலிஞ்சு போய் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அது யாராலையும் முன்னிறுத்த முடியாது, யாராலையும் நீ தூக்கி நிறுத்த முடியாதுங்கிற அளவுக்கு அமெரிக்கா வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆனா வெளியில அப்படியே பம்மாத்து கட்டிட்டு இருக்கான். அண்ணுனா குடிக்கிறது கூடா இருந்தாலும் கொப்பளிக்கிறது பண்ணிருங்க வாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணீரை கொப்பளிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் நாங்க அப்படித்தான் இருக்கிறோம், இன்னும் நாங்க ஸ்ட்ரெங்தா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால சகோதரர்களே, இந்த வளர்ச்சி வட்டியை அடிப்படையாக கொண்ட எந்த நாட்டு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அவைகள் வளர்ந்ததா சரித்திரம் கிடையாது. வட்டியின் மூலமாக அழிக்கின்றான், சதக்காக்களை தர்மங்களை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். ஏன் ஏன் வட்டிக்கு ஆப்போசிட்டா அல்லாஹ் சதக்காக சொல்றான், வட்டிக்கு ஆப்போசிட்டா ஏன் சதக்காக சொல்றான்டா சகோதரர்களே? வட்டியின் மூலமாக நோக்கம், ஒருத்தனை நோக்கம் உலகத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவன் அழிக்கணும். வட்டியின் மூலம் நோக்கம் என்னங்க? நீ அழிஞ்சு நாசமா போனோம், நான் நல்லா இருக்கணும், அதான வட்டியின் நோக்கம். வட்டி யாருக்கு விடுறானோ அவன் நோக்கம் என்ன? நீ அழிஞ்சு நாசமா போ, நான் நல்லா இருக்கணும். ஆனால் சதக்காடு நோக்கம் என்ன? என்னுடைய செல்வம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும். சதக்காடு நோக்கம் என்னங்க? என்னுடைய செல்வம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னுடைய செல்வம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ உதவி, நான் உனக்கு உதவி செய்யணும், நீ நல்லா இருக்கணும். இதுதான் சதக்காடு நோக்கம். அதனாலதான் ரெண்டினுடைய இன்டென்ஷன், ரெண்டினுடைய நோக்கம், ரெண்டினுடைய அடிப்படை மக்சத் அப்படியே வித்தியாசமா இருக்கு, அப்சல்யூட்லி வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் வட்டிக்கு நேர் எதிராக சதக்காவை சொல்றான், தர்மத்தை சொல்றான். வட்டியின் நோக்கம் அடுத்தவனை அழித்து தன்னை வளர்ப்பது, சதக்காவின் நோக்கம் தன்னை அழித்து அடுத்தவனை வளர்ப்பது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வித்தியாசம் சொல்றான். சொல்லிட்டு வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அசீம், அல்லாஹ் பெரும் பாவிகளையும் நிராகரிக்கும் காஃபிர்களையும் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். இங்கே வட்டியை சொல்லுமா அல்ல ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறான், பெரும் பாவிகள் சொல்றான், இன்னும் நிராகரிக்கும் காஃபிர்கள். ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். சோல முஃபஸ்ஸிரில் அழகான விளக்கம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, குஃபார், கஃபார்ங்கிறது காஃபிர்கள், நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள். அசீம் அப்படின்னு சொன்னா பெரும் பாவிகள். இந்த வட்டியுடைய விஷயத்துல மனிதர்கள் சில சமயம் காஃபிரா மாறிடுவான், சில சமயம் பெரும்பாவியா இருப்பான். எப்ப காஃபிர் ஆயிடுவான்னு சொன்னா, ஒரு மனுஷன் வட்டியுடைய விஷயத்துல எப்ப காஃபிர் ஆயிடுவான்னு சொன்னா, வட்டி எல்லாம் இந்த காலத்தில் வாங்காம இருக்க முடியாதுங்க. நேச்சுனம் பாருங்க, வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, பேங்க் வட்டி, கார்ல போனா வட்டி, பஸ்ல போனா வட்டி. சில பேர் சொல்லுவான், என்ன சொல்றீங்க, நீங்க வட்டி வாங்க, வட்டி சம்பந்தப்படக்கூடாது, மாட்டு வண்டியில் தான் போனோம். ஏன் நீங்க பஸ்ல ஏறி போனீங்கன்னா அந்த பஸ் எந்த காசுல ஓடுது? எந்த காசுல? எந்த வட்டி காசுல? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் பஸ்லேயே விடுறான். ட்ரெயின்ல ஏறீங்க, அந்த ட்ரெயின் வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான், ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல கடன் வாங்கி தான் அந்த ட்ரெயின் ஓடுது. பிளைட்ல ஏறீங்க, பிளைட் எந்த காசுல வாங்குறான்? எந்த காசுல ஓடுது? உலகம் பூரா பேங்க்ல கடன் வாங்கி தான் பிளைட்டே ஓடுது. அப்படிங்கும் பொழுது நீங்க எங்க உலகத்துல வாழ முடியும்? மாட்டு வண்டியில கூட போக முடியாது, மாட்டு வண்டி ரோட்டு மேல போவோம், அந்த ரோட்டுக்கு தார் போட்டது உலக வங்கியில கடன் வாங்கி தான். அதனால ஹசரத் உங்க பயான போற பள்ளிவாசல வச்சுக்கங்க, எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க இன்னைக்கு வட்டி கூடாது, வட்டி சம்பந்தப்படக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் செய்யவே முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது, சுவாசிக்கவே முடியாது, வீசுற காத்து வட்டியில வீசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வியாக்கியானம் பேசுவான். சொல்லி என்ன சொல்லுவான்? அதனால என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வட்டி இல்லாம உலகத்தில் வாழ முடியாது, வட்டி ஹராம்ங்கிற பேச ஓரமாத்திக்கு வைங்க என்று சொல்பவன், என்ற நம்பிக்கை கொண்டவன் அவன் காஃபிர் ஆயிட்டான். வட்டி இல்லாம இன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி இல்லாம உலகத்தில் வாழ முடியாது, வட்டி இல்லாம இந்த உலகம் இயங்காது என்று ஒருவன் சொல்வானால் அவன் காஃபிர் ஆயிட்டான். ஏங்க காஃபிர் ஆகறான்? நீ சொன்னதுக்கு விளக்கம், ஏன் காஃபிர் ஆகறான்? ஏன் காஃபிர் ஆகறான்? அவன் அல்லாஹ் மேல போய் அவதூறு சொல்றான், போய் சொல்றான். எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன சக்திக்கு மீறிய அளவுக்கு நான் நிர்பந்திக்க மாட்டேன் அப்படி சொல்றான். அப்படி சொல்லிவிட்டு நம்மள எப்படி நிர்பந்திக்கிறான்? நம்மளால முடியாத ஒரு வட்டி நம்ம மேல திணிக்கிறான். வட்டி இல்லாம உலகத்தில் வாழ முடியாது, ஆனா நம்மளை திணிக்கிறான் எப்படி? வட்டி இல்லாம வாழு, வட்டி இல்லாம வியாபாரம் பண்ணு, வட்டி இல்லாம கொடுக்கற வாங்க பண்ணு அப்படின்னு திணிக்கிறான். அப்ப வட்டி இல்லாம இன்னைக்கு வியாபாரமே பண்ண முடியாதுன்னு இருக்க, வட்டி இல்லாம உலகத்திலே வாழ முடியாதுன்னு இருக்க, வட்டி தொடர்பு இல்லாம துன்யால ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க, அல்லாஹ் வட்டி இல்லாம வாழும் நிர்பந்திக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்பந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறான். நவுது பில்லாஹ் அல்லாஹ் போய் சொல்லிட்டான், அதான அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி யார் ஒருத்தன் வட்டி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறானோ அவன் காஃபிராகி விட்டான், இஸ்லாத்தோட வெளியே போயிட்டான், காஃபிர் ஆயிட்டான். அசீம் பெரும்பாவி, இவன் யாரும் பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான் சார், வட்டி இல்லாம வாஸ்தவம் தான், பட் என்ன பண்றது, என்னால முடியல, என்னால முடியல, துவா செய்ய கூட செய்யன்னு வெளியே வந்துடுறேன், நான் தௌபா செய்யறேன், மனசுல வருந்துறேன் அப்படிங்கிறான். இவன் அசீம் பெரும்பாவி, தப்புன்னு தெரியுது, தவறு தெரியுது, மாட்டிக்கிட்டேன், கூட சீக்கிரம் வெளியே வரும் நினைக்கிறேன். இவன் அதிலிருந்து வெளியே வரும் வரை, அந்த வட்டியிலிருந்து வெளியே வரும் வரை இவன் பெரும்பாவி அசீம், அல்லாஹ் சொல்றான். அப்போ இதனாலதான் வட்டி சம்பந்தப்பட்ட ரெண்டு பங்கு அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்னு, நீ வட்டி வட்டி இல்லாம வாழ முடியாது, வட்டி இல்லாம இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்ற நம்பிக்கை கொண்டால் நீ காஃபிரு. இல்ல இல்ல, வட்டி எல்லாம் ஹராம் தான் தெரியும், வாஸ்தவம் தான், என்ன பண்ண தெரியாம மாட்டிக்கிட்டேன், கூட சீக்கிரம் வெளியே வந்தனும், துவா செய்யுங்க அப்படின்னு இருக்கிறான். இவன் பெரும்பாவி, வெளியே வந்துட்டான், இவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகச்சிறந்த தௌபா செய்தவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வஅகாமு ஸலாத வஅது ஸகாத லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இடையில ரப்பல் ஆலமீன் சதகா வட்டி இதை பத்தி சொல்றதுனால ஸகாத்த பத்தி சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து, வகாமு சலாத்த வாத்து ஜக்கா தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தின் வளமையாக கொடுத்து வருகிறார்களோ, லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், அச்சம் கொள்ளவும் மாட்டார்கள். இந்த கவலைப்படுற அச்சம் ரெண்டு வித்தியாசம் சொன்னவங்களுக்கு நேத்த முந்தான சொன்னேன், கவலைப்படுறதுனா என்ன, அச்சம் கொள்வதுன்னா என்ன, எந்த மாதிரி கவலை, எந்த மாதிரி அச்சம், எல்லாம் உங்களுக்கு தெரியும் சொன்னேன். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், யாயுஹல்லதீன ஆமனு மூமின்களே, மறுபடியும் அல்லாஹ் வட்டி மேட்டுக்கு வர்றான். மூமின்களே, எப்போ ஒரு மனுஷன் வட்டியை விட்டு விலக முடியும் என்றால், இன்னைக்கு சகோதரர்களே ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு பாய் நீங்க சாராய கடை வைங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் எப்பான உண்மையான முஸ்லீம், என்ன காரணங்க, சாராய கடை நடத்த தெரியாதா அவருக்கு, சாராய கடை நடத்த தெரியாதா, இல்ல அதை இன்வெஸ்ட் பண்றது பணம் இல்லையா, அல்லது விளம்பரம் பண்ண தெரியாதா, மார்க்கெட்டிங் பண்ண தெரியாதா, எல்லாம் தெரியும் முஸ்லீமை பொறுத்தவரையும், சாராய கடை நடத்த தெரியும், சாராய கடை வச்சு நடத்த தெரியும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணும் அப்படி மார்க்கெட்டிங் பண்ண தெரியும், அந்த சாராய கடைக்கு என்ன சைட் டிஷ் வச்சா சாராயம் குடிக்க வருவானோ அந்த மாதிரி சைட் டிஷ் வைக்க தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தும் ஏன் முஸ்லீம் சாராய கடை வைக்கிறது இல்ல, அல்லாஹ் தடுத்துட்டான், அந்த அச்சம் தானே, அந்த அச்சம் தானே. அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களே நீங்கள் உண்மையிலேயே வட்டியை விட்டு விலக வேண்டும் என்றால், யாரால் விலக முடியும் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களால் மட்டும்தான் வட்டியை விட்டு விலக முடியும். அல்லாஹ்வுடைய பயம் ஒருத்தனுக்கு இல்ல, அவன் தலையில் இருந்தாலும் வட்டியை விட்டு விலக முடியாது. ஒரு வட்டில இன்னொரு வட்டி, இந்த வட்டில அடுத்த வட்டி, மாறி மாறி வட்டியில மூழ்கிட்டு இருப்பான். ரப்பல் ஆலமீன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மூமின்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான் உங்களை பாவங்களை விட்டு தடுக்கும். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இல்ல, நீங்க தலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலை உங்களுடைய அல்லாஹ்வுடைய ஹராம விட்டு உங்களை தடுக்காது. இல்லங்க நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்ங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய பயம்லாம் இல்ல, நான் மனசாட்சிக்கு பயப்படுறேன், ரொம்ப பெர்ஃபெக்ட், என் மனசு சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவர் நிரந்தரமா இருக்க முடியாது, எதுவரை அவருக்குள் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படாத வரை. அல்லாஹ்வுடைய பயம் தான் ஒரு மனிதனை பாவங்களை விட்டு முதல்ல தடுக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, பல சம்பவங்களை சொல்றாங்க, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு மூன்று மனிதர்கள் முன் சென்ற காலத்தில் ஒரு மூன்று மனிதர்கள் மலையடி வாரத்தை போய்கிட்டு இருக்கிறாங்க. மலையடி வாரத்தை போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குகையில ஒதுங்குறாங்க, மலை ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து குகையை அடைச்சிருது. புகாரில் சம்பவத்தை சொன்னேன், அதுல கத்தி கத்தி பாக்கிறாங்க, கதறி பாக்கிறாங்க, யாரும் காப்பாற்ற முடியாது, சத்தம் வெளியே போகல, காத்து உள்ள வரல, மூணு பேர் கொஞ்ச நேரத்தில் மூச்சு மூடி சாக வேண்டிய நிலைமை. அந்த நேரத்தில் மூணு பேர் சொல்றாங்க, நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு தக்வாவோடு நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்திருந்தால் அதை நினைச்சு அல்லாட்ட கேட்கலாம், அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு, தன்னுடைய நிலைமை அல்லாட்ட சொல்லி காட்டுறாரு, தன் நிலைமையை அல்லாட்ட சொல்லி காட்டுறாரு. எப்படி, யா அல்லாஹ், ஒரு அழகான பெண் என் ஊர்ல இருந்தா, அந்த பெண் அவ்வளவு அழகு, எப்படியாவது அவளை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவ்வளவு அழகான பெண், அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அவள் மூலமா ஹராமான என்னுடைய ஆசையை இச்சையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவள்கிட்ட நேரடியா போய் சொன்னேன் என்னுடைய ஆசையை. அவ சொன்னா, எனக்கு இவ்வளவு பணம் கொடு, என்னை அடைஞ்சிக்கன்னு சொன்னா. அவ்வளவு பணம் என்னால் தேட முடியாது, ஆனாலும் அவள் மீது இருந்த வெறி, அவளை அடைய வேண்டும் என்ற வெறி என்னை உழைக்க தூண்டியது. கஷ்டப்பட்டு உழைச்சேன், அல்லாட்ட முறையிடுறாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கஷ்டப்பட்டு உழைச்சேன், எத்தனை சம் தீனார் சொல்ல, 2000 தீனாரோ 3000 தீனார் ஞாபகம் இல்ல, எனக்கு இவ்வளவு தீனார் கொண்டு கொடுன்னு கேட்கறா. அந்த தீனாரை கொடுத்தாவது அவளை அடைய வேண்டும் என்பதற்காண்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவ்வளோ தீனார் சேர்த்துறேன், சேர்த்து அவள்கிட்ட எடுத்துட்டு போற, அந்த தீனாரை கொடுக்கிறான் அவள்கிட்ட, இந்த இது கேட்ட தொகை தானே, புடி நான் உன்னை அடையணும். அவளும் தன்னை முழுமையாக என்னிடத்தில் ஒப்படைத்தாள். எந்த தடையும் இல்லை எங்களுக்கு, தடுக்கிறவங்களோ மறுக்கிறவங்களோ யாரும் இல்லை. நான் அவள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன், அவள் முழுமையாக என்னை தன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாள். அந்த நேரத்தில் ரப்பே குன்து அகூது ஹைசு யகூதுல் காயித் சொல்றார் இந்த வார்த்தையை, குன்து அகூது ஹைசு யகூதுல் காயித், அந்த காரியத்தை செய்வதற்கு எப்படி உட்காருவானோ அந்த மாதிரி எல்லா விதமான ஆயத்தத்தோடு எல்லா விதமான ஏற்பாட்டோடு நான் உட்கார்ந்து விட்டேன். அந்த நேரத்தில் அவள் சொன்னாள், யா அஹி சகோதரனே, இத்தகில்லா அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னான், அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் அவளை அடைவதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ எவ்வளோ சம்பாதிச்சனோ அந்த பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு உன்னுடைய பயத்தினால் எழுந்து வந்துட்ட ரப்பே. அப்ப இந்த தக்வா, இந்த தக்வா எவ்வளவு பவர் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உண்மையிலேயே அந்த காரியத்தை விட்டு விலகியது உன்னுடைய அச்சத்தினால் என்றால் ரப்பே இந்த பாறை கதவை திறக்க வையா அல்லாஹ். பாறை கதவை அல்லாஹ் திறக்க வைக்கிறான். விட்டாலாச்சாரிய கதை இல்லைங்க, நபிசுல்லா சொல்றாங்க, புகாரியோட ஹதீஸ்ல இருக்குது. அப்போ ஒரு தக்வா என்பது எவ்வளவு பவர்ஃபுல் தக்வா பாருங்க. அந்த இறை அச்சம், அந்த பயம் அல்லாஹ் அவரை காப்பாற்றியது கஷ்டமான நேரத்தில். அல்லாஹ் சொல்றான், அந்த இறை அச்சம் மட்டும்தான் மனிதர்களை பாவங்களை விட்டு தவிர்க்க முடியும். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்போம், தாருல் தேவ்பந்த் மதரசாவினுடைய பவுண்டர், அவங்க பேர்ல தான் காசிமின் பட்டமே கொடுக்கறாங்க, அவங்க பேர்ல தான் காசிமிங்கிற பட்டமே கொடுக்கறாங்க, காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி. அவங்க அவங்க வாழ்க்கையில் சம்பவம் நடக்குது, 17-18 வயசு பையனா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களா, அப்பவே வாலிப பருவத்தில் டெய்லி மதரசாவுக்கு கிதாப் எடுத்துட்டு போவாங்க, மதரசாலிருந்து வருவாங்க. இப்படி போற வர்றத ஒரு பொண்ணு பாக்குறா, இந்த காசிமை நான் எப்படியாவது அடையணும், ரொம்ப அழகா இருக்க அந்த பையன், இவ மூலமா நம்ம விபச்சாரம் செஞ்சு நம்ம இச்சையை தீர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்படும் போது ஒரு நாள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாவோ, காசிம் எங்க போறாரு எங்க வர்றாரு வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. ஒரு நாள் மதரசாவுக்கு போறாங்க காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி. அப்போ ஒரு கிழவிய ஏற்பாடு பண்ணி அந்த கிழவி என்ன பண்றா, தம்பி எங்க வாப்பா ஒரு சின்ன வேலை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. இவங்களும் சரி ஒரு கிழவி கூப்பிடறாள், என்னமா என்ன ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க, வீட்டுக்குள்ள வாப்பான்னு கூப்பிட்டு போறா. வீட்டுக்குள்ள போனோம்னு கிழவி வெளியே தாப்பா போட்டு போயிடுறா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான பெண், வாலிப பெண், தன்னை அடையும்படி வற்புறுத்துகின்றாள், தன்னுடைய இச்சையை தீர்க்கும்படி வற்புறுத்துகின்றாள். காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி பயப்படுறாங்க, அலறாங்க, நீ என்னுடைய இச்சையை தீர்க்கலன்னு சொன்னா இப்ப என்ன கதவை திறந்து இவர் என்ன பலாத்காரம் பண்ண வந்தாரு, எனக்கு எடுக்க வந்தாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன், நீ தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, இப்போ என் வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கிற, அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிறா. என்ன செய்யறதுலே தெரியல உங்களுக்கு. உடனே என்ன பண்ணா, சரிமா உன்னுடைய இச்சையை நான் தீர்த்து வைக்கிறேன், ஆனா பாத்ரூம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்றாங்க. நேர பாத்ரூம்ல போறாங்க. அந்த காலத்துல அந்த பக்கெட்ல அல்லு கக்கூஸ் சொல்லுவாங்க, பக்கெட்ல தான் வந்து மழை ஜலம் கழிப்பாங்க, அப்புறம் பின்பக்கத்துல இருந்து வந்து தோட்டி வந்து எடுத்துட்டு போவாங்க கிராமங்களில் பாத்துக்கலாம். அந்த காலத்துல அந்த மாதிரி இந்த பக்கெட்ல வாளியில கக்கூஸ்ல மழை இருக்குது டாய்லெட்ல, நேர போய் தன்னுடைய ஆடையை அவுத்துட்டு அந்த மழை தள்ளி உடம்பு பூரா பூசிக்கிறாங்க, மழை தள்ளி உடம்பு பூரா பூசிக்கிறாங்க. பூசிட்டு வந்தாங்க, இப்ப சொல்லுடைய ஆசை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாங்க. இப்ப சொல்லுமா அவனுடைய ஆசை தீர்த்து வைக்கிறேன், வா கிட்ட வா அப்படின்னாங்க. அந்த பெண் அலறி அடிச்சுட்டு கதவு திறந்து விட்டான். வெளியே வந்தாங்க, அவசர அவசரமா குளிச்சு குளிக்காமிமா, பாடத்துக்கு நேரமா ஆயிடுச்சு, மதரசா பாடத்துக்கு போய் ஆகணும், குளிச்சு குளிக்காமி ட்ரெஸ் மாத்திட்டு அவசரமா ஓடுறாங்க. அதுல பாடத்துல எப்ப முதல் வரிசையில் இருக்கிற அதிர்த்து அன்னைக்கு பார்த்தா லேட்டா வந்து பாடத்துல உட்காடுறாங்க. அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத் முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி, அவங்க பாடம் நடத்தி ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து உள்ள உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே பாடம் நடத்திட்டு இருக்கும் இடையில கேட்கறாங்க, என்ன திடீர்னு ஒரு அழகான வாசனை வருது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஒழுங்கா சுத்தம் பண்ணாமலாம் வந்துட்டோம், அந்த வாடகை தான் அசர் கிண்டலா சொல்றாங்க பொழுத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கூணி குறுகி போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை வருது, யார் போட்டு அத்தருது, அழகான வாசனை வருது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மறுபடியும் பயமாயிடுது. கடைசியில் கிளாஸ் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவரா அசத்தை கடந்து வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அவங்க உஸ்தாத் எப்படி உத்து பாக்குறாங்க, அந்த வாசனை யார்ட்டேந்து வருதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா காசிம் நானூத்தி ரஹமத்துல்லாஹி கிட்ட வரும்போது அந்த வாசனை குப்புன்னு அடிக்குது. உடனே அவங்கள மட்டும் நிக்க வச்சு அவங்ககிட்ட கேட்கறாங்க, என்ன நினைச்சு என்ன விஷயம், அழகான அத்தர் போட்டிருக்கீங்களே. இவங்களுக்கு ரொம்ப ஷர்மிந்தாவாயிடுது, என்ன சொல்றது, வெக்கமாயிடுது. இந்த மாதிரி அசர்த்து இப்படி கேட்டாங்களே, அசிங்கமா போச்சு, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம அவங்ககிட்ட உஸ்தாத்திட்ட சம்பவத்தை சொல்றாங்க. சொன்னோன்னு உஸ்தாத் சொல்றாங்க, கிண்டலு கேட்கல, உண்மையிலே உன்னிடத்திலிருந்து அற்புதமான வாசனையை உணர்ந்தேன். எந்த யாசனை என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்தினி தன்ற வாசனை உன்னிடத்திலிருந்து உணர்ந்தேன் அப்படின்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒரு பத்தினித்தனத்தோடு அவங்களை அல்லாஹ் பாதுகாத்தானோ, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவறான இச்சைக்கு அழைத்த பொழுது வற்புறுத்திய பொழுது லவுலா அன் ரஹா புர்ஹான ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய அத்தாட்சியை அவர் நினைத்திருக்கவில்லை என்றால், அதான் தக்வா அல்லாஹ் சொல்றான், அந்த தக்வா மட்டும் அவரை வந்திருக்கவில்லை என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமே தப்பு செஞ்சிருப்பாங்க அல்லாஹ். அப்ப அவர்களை தடுத்தது எதுதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தது எது, அந்த தக்வா, அந்த இறையச்சம் அப்படிங்கிற அல்லாஹ். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, தக்வா மட்டும்தான், இறையச்சம் மட்டும்தான் மனிதர்களை பாவங்களை தடுக்க முடியும். அதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களே இத்தக்குல்லா, நீ வட்டியை மட்டுமல்ல எந்த பாவத்திலிருந்து விலகணும்னு சொன்னாலும் இத்தக்குல்லா, அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். உதரு மா பக்கையமினர் ரிபா இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதற்கு முன்னால் என்ன வட்டி உங்களுக்கு வாங்க வேண்டியோ கொடுக்க வேண்டியோ எல்லா வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கள், எல்லா வட்டியை விட்டு விலகி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றா, நீங்க உண்மையிலேயே வட்டியை பத்தி தெரியாம இருந்தீங்க, தௌபா செய்றீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கினதெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஏற்க சொல்லிட்டான் அல்லாஹ், ஆனா இனிமே வர வேண்டிய வட்டியை போட விட்டுருங்க, இனிமே வர வேண்டிய வட்டியை போட விட்டு விலகிடுங்க, கொடுக்க வேண்டிய வட்டியை விட்டு விலகிடுங்க. ரப்பல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு யா யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஃபயில்லம் தஃஅலு, இப்பதான் கவனிங்க முக்கியமான வார்த்தை பாருங்க, ஃபயில்லம் தஃஅலு, இதற்கு பிறகும் இவ்வளவு உங்களுக்கு உணர்த்திய பிறகு, இவ்வளவு எச்சரித்த பிறகு, இவ்வளவு தெளிவான சட்டங்களை சொன்ன பிறகு, வட்டி எவ்வளவு கொடூரமானது, இது எவ்வளவு பெரிய கொடூர தீமை, எவ்வளவு பெரிய சமூக தீமை என்பது இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொன்ன பிறகும் ஃபயில்லம் தஃஅலு, நீங்கள் இந்த வட்டியை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால், இதற்கு அப்புறம் இந்த வட்டியை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால், ஃபாதனு பி ஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். நவுது பில்லா, இந்த மூதேவியாவது அல்லாஹ்வுடன் அல்லாஹ் ரசூலுடன் போர் செஞ்சு வாழ்க்கையில உருப்பட முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், இதற்கு பிறகு நீங்கள் வட்டியை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால், ஃபைல்லம் தஃபாலு, இனிமேல் வட்டியை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால், ஃபாதனு பி ஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுட ரசூலுடனும் அல்லாஹ்வுடன் போர் செய்ய ஆயத்தமாகுங்கள். சார், மொத்த குர்ஆனையும் தேடி பாருங்க, இந்த எச்சரிக்கை, இந்த தண்டனை வேற எந்த பாவத்து கிடையாது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், வட்டிங்கிறது அல்லாஹ் எவ்வளவு கோபத்துக்கு ஆளாகிறான், வட்டிய எவ்வளவு கோபத்துக்கு ஆளாகிறான். நான் முந்தான நேத்த முந்தானத்தை உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஒரு சாதாரண கொலைய மாதிரி, கற்பழிப்ப மாதிரி, திருட்ட மாதிரி, அல்லது கலவரத்தை மாதிரி, அநியாயமா கொள்ற மாதிரி பாவம் அல்ல, இது எல்லாத்துக்கும் தலையான பாவம் வட்டி. அதனால அவர் எந்த பாவத்துக்கும் சொல்லாத வார்த்தையை, கொடூரமான வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், ஃபாதனு பி ஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடன் போர் செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நம்ம 1000 முறை கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு கராகத்தான வார்த்தையை, ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை வேற எந்த பாவத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை. அவங்க வாழ்க்கையில் அவங்க வாயில இந்த மாதிரி வார்த்தை வந்தது கிடையாது. என்ன சொன்னாங்க, பெற்ற தாயிடத்தில் 70 முறை விபச்சாரம் செய்தவனை விட குடும்பமானவன் ஆவான், ஒரு தடவை வட்டி வாங்குறவன். மன்னத்தா பாபமின் அபுவா பிரிபா, ஒரு முறை வட்டியினுடைய வாசலுக்கு வந்து விட்டவன், கமன் அத்தா உம்மகு சபாயின மர்றா, பெற்ற தாயிடத்தில் 70 முறை விபச்சாரம் செய்தவன் குடும்பமானவன் ஆவான். வேற எந்த பாவத்துக்கும் ரசூல் அப்படி சொல்லுங்க, எந்த பாவத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ ஒரு குடும்பமான வார்த்தையை அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் போர்சி ஆயத்தமாக சொல்லி. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ் சுபான தலா வட்டியுடைய விஷயத்தில் எவ்வளவு கோவப்படுறான், எவ்வளவு கோபப்படுறான் அல்லாஹ். அருமை சகோதரர்களே, இந்த வட்டியை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும் சொல்றான். வயின் துபுத்தும், நீங்கள் தௌபா செஞ்சிட்டீங்க, இப்ப வட்டி கூடுறாரு, ஒருத்தர் வட்டி கூட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் கேட்ட பிறகு தெரியாம செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு என்னண்டா, நம்மள பல பேர் வட்டியில மாட்டிருக்க பல பேர் வட்டிக்கு கொடுக்கறவங்க இல்ல, வட்டி வியாபாரம் பண்றது இல்ல, வட்டிக்கு வாங்கி இருக்கிறாங்க. நம்மள பல பேர் எப்படிங்க, வட்டியோட சம்பந்தப்பட்டவங்க என்ன அர்த்தம், வட்டிக்கு வாங்கி இருப்பாங்க. வட்டி வியாபாரம் பண்றது 100 to 1000 இருப்பான், வட்டிக்கு விடுறவன், ஆனா வட்டிக்கு வாங்குறாங்க பாருங்க. இது ரொம்ப சர்வசாதாரணமாயி போச்சு நமக்கு, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. பேங்க்ல ஓடி தரான், அவனே ஓடி ஓடி தருவான், ஓடி ஓடி வந்து ஓடி தருவான். எதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தை பூரா நாசமாக்குறதுக்கு, உங்களுடைய வியாபாரத்தில் ஹலாலான ரிசுக்கை பூரா நாசமாக்குறதுக்கு, ஹலால் இருக்கிற பரக்கத்தை அழிக்கிறதுக்கு அவன் ஓடி ஓடி தருவான். அவனுடைய வசதிக்காக வேண்டி நம்ம ஓடி தர்றாங்கிறதுக்காண்டி வியாபாரத்தில் ஓடி வாங்கிக்கிறோம், ஓவர் டிராஃப்ட் கடன் வாங்குறோம், டெபாசிட் பண்றோம், என்னென்ன ஹராம் எல்லாம் ஹராம் பண்ற சகோதரர்களே. ரப்பல்லாஹ் சொல்றான், ஏதோ தெரியாம செஞ்சிட்டீங்க, தெரியாம உதாரணமா ஒருத்தர் எல்ஐசியில போட்டாரு, ஹராமன் தெரியாம எல்ஐசியில போட்டாரு. இன்னைக்கு எல்ஐசிக்கு வர பூரா பாத்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வர்றவன் அவன் ஒரு அரபி ஃபத்வா எடுத்துட்டு வருவான், பாத்திருக்கீங்களா, பாய் என்ன பாய் சொல்றீங்க, இன்சூரன்ஸ் ஹராம் இல்ல பாய், துபாயில் அந்த ஷேக் பாருங்க கொடுத்த ஃபத்வா பாருங்க, அந்த கத்தாரில் அந்த ஷேக் கொடுத்த ஃபத்வா பாருங்க அப்படின்னு சொல்லி எவனாவது இப்லீஸ் கையால் எழுதி வாங்கிட்டு வந்து ஒரு அரபுல தருவான். நம்மளால அரபுல பார்த்தா கண்ணில் ஊத்திப்போமே, அரபுல எது பார்த்தாலும் சரி உடனே கண்ணில் ஊத்திப்போம், நம்முடைய இயல்பு ஏன்னா அரபி ஆச்சா அப்படி புத்திப்போம். அதனால அரபியில் என்ன இருக்குது எதுக்குதான் பாக்குறதுல, என்னமோ அரபியில் இருக்குது. நம்முடைய இந்த சைக்காலஜி பயன்படுத்தி நம்ம அரபியில் கொண்டு வருவோம், கொடுத்த பார்த்தோம் அப்படிங்களா, அப்ப நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க போட்டுருவாரு. அதுக்கப்புறம் தௌபான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. அல்லாஹ் சொல்றான், ஒயின் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்தால், ஒரு வட்டியில மாட்டிக்கிட்டீங்க, வட்டி வாங்கிட்டீங்க, அதற்கு பிறகு தௌபா செய்தால், பலக்கும் ரூசு அம்பாலிக்கும், நீங்க எதை செலுத்தினீர்களோ உங்களுடைய பணம் இருக்கு பாருங்க, அது மட்டும் உங்களுக்கு ஹலால். உதாரணமா இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்க, கட்டியது பிரீமியம் நீங்க கேட்டது கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 230,000 ரூபாய் கட்டிருப்பீங்க, அது பிரீமியத்தோட வரும், 10 லட்சமா வரும், 10 லட்சமா வரும். அப்ப உங்களுக்கு எது ஹலால், நீங்க கட்டின 230,000 மட்டும் வழக்கும் ஊசு அம்பாளிக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க செஞ்ச முதலீடு, அது மட்டும் உங்களுக்கு ஹலால். 230,000 மட்டும் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு மீதி 770,000 கொடுத்துடணும். எப்படி கொடுக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சதக்காவோட நியத்து இல்லாம, நன்முடி நியத்து இல்லாம, நம்ம கையில் நஜீஸ் பட்ட அந்த நஜீஸை எப்படி கழுவி விடுவோமோ அந்த மாதிரி கழுவி விட்டுணும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தௌபா செய்தால், பலக்கும் ஊசு அம்பாலிக்கும், உங்களுக்கு நீங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய பணம் உங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி ஒருத்தர் 7 லட்சத்தில் சேர்ந்துட்டாரு, 7 லட்சத்தில் சேர்ந்துட்டாரு, 7 லட்சத்து ஹராம், பெரிய வட்டி, 7 லட்சத்து அப்படின்னு சொன்னா அதுல வட்டி கொடுக்கலும் நடக்கும், வாங்கலும் நடக்கும். நீங்க 7 லட்சத்துல உதாரணமா மாசம் 1000 ரூபாய், 10 மாசம் 10,000 ரூபாய் சீட்டு சேர்ந்துட்டீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப 1000 ரூபாய் சீட்டுல சேர்க்கறது இல்ல, சர்வசாதாரண வியாபாரிகள்லாம் மாசம் 10,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் சீட்டுலாம் சேர்றாங்க. உதாரணம் விளங்கத்துக்கான சொல்றேன், மாசம் 1000 ரூபாய், 10 மாசத்துக்கு 10,000 ரூபாய், முதல் மாசம் 7 நடக்குது, 7 2,000 ரூபாய்க்கு தள்ளி 8,000 ரூபாய்க்கு எடுத்துறீங்க, நீங்க 8,000 ரூபாய்க்கு எடுத்துறீங்க, உங்களுக்கு இப்ப கிடைச்சது எவ்வளோ, எவ்வளவு கிடைச்சதுங்க, 8,000 ரூபாய் கிடைச்சது, 7,000 ரூபாய் கிடைக்கும், 3,000, ஏன்னா மாறி மாறி கேட்பாங்க எல்லாரும், 7 போய் 2,000 போய் 3,000 போய் 3,000 ரூபாய்க்கு போயிடும், 3,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்கடா, 3,000 ரூபாய் கழிச்சுட்டு 7,000 ரூபாய் உங்களுக்கு தந்துருவாங்க, நீங்க எடுத்தது 7,000 ரூபாய், ஆனா 10 மாசமா நீங்க மொத்த கட்டின தொகையை பாத்தீங்கன்னா 9,000 நிக்கும், 10 மாசம் எவ்வளவு கட்டிருப்பீங்க, 9,000 கட்டிருப்பீங்க, அப்ப 2,000 ரூபாய் வட்டி கொடுத்துருக்கீங்க, நீங்க 7,000 ரூபாய் வாங்கிட்டு எவ்வளவு கட்டிருக்கீங்க, 9,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, 2,000 ரூபாய் வட்டி கொடுக்குறீங்க, அதே இழைச்சிட்ட நீங்க எடுக்கவே இல்லை, எனக்கு இப்ப எடுக்கணும் அவசியம் இல்லை, எதுவா எடுத்துக்கிறோம்பா அப்படின்னு 10வது மாசத்துல எடுத்துப்பீங்க, அப்ப ஏழை எவ்வளவு தான் போவோம், வெறும் 500 ரூபாய்க்கு ஏலம் போகும், எவ்வளவு போகும், வெறும் 500 ரூபாய்க்கு போகும், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 9,800 ரூபாய் கிடைக்கும், நீங்க மொத்தம் எவ்வளவு கட்டிருப்பீங்க பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் 7,000 தான் கட்டிருப்பீங்க, ஆனா கிடைக்குது எவ்வளவு கிடைக்குது, 9,800 ரூபாய் கிடைக்குது. அப்ப இழைச்சிட்டு என்பது ஆரம்பத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா வட்டி கட்டுறீங்க, கடைசியா எடுத்தீங்கன்னா வட்டி வாங்குறீங்க. இப்ப 7 சீட்டை ஒருத்தர் சேர்ந்துட்டார் தெரியாம, இப்ப தப்புன்னு தெரியுது, வட்டி இது ஹராம் அப்படின்னு தெரியுது, தெரிஞ்ச பிறகு இப்ப என்ன செலுத்த பண்றது, அப்ப என்ன சட்டம், அல்லாஹ் சொல்றான், பலக்கும் ஊசு அம்பாளிக்கும், நீங்க மாசம் மாசம் எவ்வளவு கட்டினீங்க எழுதுங்க, முதல் மாசம் 750 ரூபாய் கட்டினேன், 2வது மாசம் 800 ரூபாய் கட்டினேன், 3வது மாசம் 900 ரூபாய் கட்டினேன், 4வது மாசம் 700 ரூபாய் கட்டினேன், 5வது மாசம் 750 ரூபாய் கட்டினேன், இப்படி எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்க, 8,250 ரூபாய் கட்டிருக்கீங்கடா, அந்த பணத்தை எடுத்து 8,250 ரூபாய் மட்டும் உங்களுக்கு ஹலாலு, மீதி உள்ள பணத்தை வட்டி எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்திடுங்க. அல்லாஹ் சொல்றான், லா தலிமூன் ஒலா துலமூன், நீங்களும் அநியாயம் செய்யாதீங்க, நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் நாட என்ன சொல்லலாம், வட்டியில சேர்ந்துட்டியா மொத்தமே ஹராம் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ், ஆனா அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் பண்ண விரும்பல, நீங்க கட்டின பணத்தை மட்டும் எடுத்துக்கங்க, எவ்வளவு கட்டினீங்களோ அதை மட்டும் எடுத்துங்க, எல்ஐசியில கட்டிட்டீங்க தெரியாம எவ்வளவு கட்டினீங்களோ, உதாரணமா நான் சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபாய் கட்டினீங்க, அது 10 லட்சமா வருது, 2 லட்சத்தை மட்டும் எடுத்துங்க, 8 லட்சத்தை விட்டுருங்க. அப்ப பலக்கும் ஊசு அம்பாளிக்கும், நீங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ஹலாலு, லா தலிமூன் வலா துலமூன், நீங்களும் அநியாயம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு நியாயமான என்னவோ அந்த நியாயத்தை தான் சொல்லுவான். ஒயின் காணது உசுரத்தின், அடுத்த ஆயத்துல உலகத்துக்கே ஒரு அற்புதமான உண்மை அல்லாஹ் சொல்றான். இந்த வட்டிங்கிறது எப்படி ஆரம்பிச்சு தெரியுங்களா, இந்த வட்டிங்கிற பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, கடன் மூலமாகத்தான் வட்டி வரும், அப்படிதானே, கடன் மூலமாகத்தான் வட்டி வரும், கேஷ் டு கேஷ் வட்டி அங்க இருக்காது, கேஷ் டு கேஷ் ஹேண்ட் டு ஹேண்ட் அங்க வட்டி இருக்குமா, அப்படியே பணத்தை கொடுக்குறாரு பொருளை வாங்குறாரு, இங்க வட்டிங்கிற பேச்சே கிடையாது. வட்டிங்கிறது எப்ப வரும் சொன்னா, கடன் தவணை இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கும் போது என்ன வருங்க, வட்டி வரும். இந்த கடன் கொடுப்பதுங்கிறது பாருங்க, கடன் கொடுக்கல் வாங்கல், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதன் முதல்ல இந்த கடன் கொடுத்தல் என்பதை ஒரு இபாதத்தாகத்தான் அல்லாஹ் எழுதினான். கடன் கொடுக்குது என்னதுங்க, ஒரு இபாதத், ஒரு உதவி. எப்படி சதக்காங்கிறது யாராவது வியாபாரமா பண்ணுவோமா, தர்ம சேர்ந்த யாராவது வரணும்னா நீங்க என்ன பண்றீங்க? நான் தர்ம வியாபாரம் பண்றேன். கேள்விப்பட்டீங்களா? தர்மத்தை வந்து யாரும் வியாபாரம் பண்ண மாட்டோம். தர்மங்கிறது என்னது? அது ஒரு இபாதத். சதக்கா என்பது ஒரு இபாதத். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கடன் கொடுத்தல் என்பதை ஒரு இபாதத்தாக தான் அல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா, ஒரு வழிபாடாக தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா, ஒரு சேரிட்டியா தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா. ஆனால் இந்த கடன் என்ற இபாதத்தை, கடன் கொடுத்தல் வாங்குதல் என்ற இபாதத்தை முதன் முதல்ல அந்த வியாபாரமா மாத்தினது இந்த யூத நாசகார சக்திகள். இந்த யூதனுங்க தான் முதல் முதல் என்ன பண்ணானுங்க, கடன் என்ற இபாதத்தை உலகத்தில் வியாபாரமாக, அதன் மூலமா லாபம் வருமா, லாபம் தீட்டக்கூடிய வியாபாரமா ஆக்குனது யூதர்கள். நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு பலஸ்தீன்ல எவ்வளவு கொடூரமான ஒரு முசீபத்து நடக்குது. இன்னைக்கு காசால பாவீங்க தினம் தினம் அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கிறானுங்க முஸ்லீம்களை. 10 வருஷத்துக்கு முன்னாடி 90% பலஸ்தீனாகவும் 10% இஸ்ரேலாக இருந்தது. இன்னைக்கு 90% இஸ்ரேலாகவும் 10% பலஸ்தீனாகவும் குறுகி போச்சு. இது காரணம் என்னங்க? என்ன காரணம்? நான் சொன்ன உங்களுக்கு வட்டி தான் காரணம். முதல் முதல்ல இஸ்ரேல்ல அவர்கள் நிலத்தை அபகரிக்க ஆரம்பிச்சதே வட்டிக்கு கொடுத்து வாங்கிதான். அப்பாய் முஸ்லீம்களுக்கு வட்டிக்கு கொடுத்தாங்க. முஸ்லீம்கள் பலஸ்தீன் முஸ்லீம்கள் விவரம் தெரியாம யூதன்ட்ட வட்டிக்கு வாங்கினாங்க. வட்டிக்கு வாங்கி புரோ நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. தங்களுடைய இடத்த அடமானம் எழுதி கொடுத்தாங்க. நாள் ஆக ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சு இன்னைக்கு உலக முஸ்லீம்களுக்கே ஒரு சவால் விடும் அளவுக்கு, ஒரு சவால் விடும் அளவுக்கு என்ன கேட்கறதுக்கே ஆள் கிடையாது இந்த நாட்டில், இந்த உலகத்துல. என்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் நினைச்சா சாவடிப்பேன், நான் நினைச்சா நிறுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்ததற்கு காரணம் இந்த வட்டி தான் சகோதரர்களே. இந்த வட்டி தான், இந்த யூதர்கள் தான் இந்த கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் இபாதத்தை முதல் முதல்ல வியாபாரமாக்கியது, பிசினஸ் ஆக்கியது யூதர்கள் தான். அந்த கடனை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு வட்டி கொடுத்துட்டீங்க, வட்டி கொடுத்துட்டீங்க, அவர் வட்டி அடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நிலையில் நீங்க தௌபா செய்றீங்க, எல்லாம் தெரியாம செஞ்சிருக்கேன், எல்லாம் நான் வட்டி வியாபாரம் பண்ணக்கூடாது தெரியாம பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட சொல்லிடலாம், வட்டி வாங்கினவர்கிட்ட, கடன் வாங்கினவர்கிட்ட, இந்த பருப்பா நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின, இப்ப வட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் ரூபாய் வந்து நிக்குது, அதனால எனக்கு நீ வட்டி தான் தர வேண்டாம், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்தலாம். எனக்கு கடன் வாங்கினது எவ்வளவுதான்? 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருப்பா, மத்த வட்டி தான் தர வேண்டாம்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற அல்லாஹ். பழக்கம் சம்பாதிக்கும், நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க அது மட்டும் உங்களுக்கு ஹலால், உங்களுடைய தொகை கொடுத்த தொகை மட்டும் ஹலால், வட்டி ஹராம் அப்படின்ட்டான். சரி, தொகையை கேட்கறீங்க, அவரால் தர முடியல, உடனே தர முடியல. அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா தர்றாரு, அல்ல தவணை இழுக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபயின்கான து உஸ்ரத்தின், உண்மையிலே அவரால் தர முடியல, உங்களுக்கு பாக்குறீங்க அவர் நிலைமைய உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நதிரத்துன் இலா மைசரா, கொஞ்சம் அவரு ராகத்தார வரைக்கும் அவர் கொஞ்சம் தவணை கொடுங்க அவருக்கு. ஏன்னா நீங்க தர்மம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா சதக்கா என்பது கடன் என்பது தர்மம், கடன் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய இபாதத். அந்த இபாதத் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை கசக்கி புளிஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா கசக்கி புளிஞ்சு கேட்கறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? வட்டிக்காரனுடைய வேலை. உங்களுடைய ஹார்ட்டை புடுங்கி கேட்பான், இதயத்தை உருவி கேட்பான், நுரையீரலை கேட்பான், வட்டி அடைக்க முடியாட்டா? நீங்க அப்படி பண்ணாதீங்க. நீங்க வட்டியை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க போட்ட 1 லட்சம் ரூபாய் முதல் மட்டும் உங்களுக்கு ஹலாலு, நீங்க திரும்ப கேட்கலாம். அதை வாங்கும் போது கூட கொஞ்சம் தவணை கொடுங்க. சரிப்பா, எவ்வளவு ஆகி போச்சு, நான் அதையும் விட்டுக் கொடுத்துறேன் என்று விட்டுக் கொடுத்து விட்டால் ஹைருல்லக்கும் இன் குன்தும் தாலமூ, நீங்கள் அறிஞ்ச மக்களா இருந்தா அதுதான் உங்களுக்கு மிக மிக சிறந்தது. அப்ப என்ன சொல்ல வர ரப்பல் ஆலமீன் ரசூலா அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துக்கு ரசூலா அழகான விளக்கம் சொல்றாங்க பாருங்க. சஹி முஸ்லீம்லயும் முஸ்னத் அகமதுலயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. ரசூலா சொல்றாங்க, நாம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கிறோம், நாம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கடன் கொடுக்கிறோம். எப்போ? January 1st கொடுக்கிறோம். எப்ப தரங்கிறாரு? அரு நான் March 1st உங்களுக்கு கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறாரு. இந்த March 1st வரைக்கும், என்னையில இருந்து January 1st March 1st வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 மாசமும், ஜனவரி ஃபுல்லா பிப்ரவரி ஃபுல்லா, இந்த 2 மாசமும் நீங்க எவ்வளவு கடன் கொடுத்தீர்களோ அதே போன்று தினம் தினம் சதக்கா எழுதிய நன்மை, கொடுத்த நன்மை அல்லாஹ் எழுதிக்கிட்டே இருக்கிறான். இது வரைக்கும் தவணை முடியல வரைக்கும் 2 மாசத்துக்கு தினம் 1000 ரூபாய், தினம் 1000 ரூபாய், தினம் 1000 ரூபாய், தினம் 1000 ரூபாய் சதக்கா பண்ண என்ன நன்மை? அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கறான் யாருக்கு? கடன் கொடுத்தவருக்கு. March 1st ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவரால் கொடுக்க முடியல, March 1st கொடுக்க முடியல. உங்களோட தவணை கேட்கிறாரு, பாய் 15 நாள் கொடுத்துறேன் பாய் அப்படிங்கிறாரு. நீங்க 15 நாள் தவணை கொடுத்தீங்கன்னா அந்த March 1st 15ஆம் தேதி வரைக்கும், March 1st 15ஆம் தேதி வரைக்கும் தினம் தினம் 2000 ரூபாய் சதக்கா செஞ்சு நன்மை அல்லாஹ் தர்றான். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தவணை கேட்கிறாரு, அதுவும் தவணை ஒத்துக்கிறீங்க, அதை விட பண்படுங்க அல்லாஹ் சதகாவை நடத்துறான், நன்மை தரான் தினம் தினம் ரசூலா சொல்றாங்க. அப்போ கடன் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய இபாதத்துங்க, கடன் கொடுத்து வாங்குவது எவ்வளவு பெரிய இபாதத்து. ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் கடன் என்பது பிசினஸ் ஆகிவிட்ட இந்த காலத்துல, கடன்கிறது வியாபாரம் ஆகிவிட்ட இந்த காலத்துல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவன் இப்படி நிக்கணும், கடன் வாங்கினவன் என்ன அதான் அடுத்த வாரம் தரணும் சொன்னோம்ல, அப்புறம் என்ன பாக்குறோம்ல, கடைகள்ல கொண்டு சரக்கு போடுவாரு கடனுக்கு, இவரு சொந்த முதல் போட்டு பொருள் தயாரிச்சு காசு கொடுத்து வாங்கி கடையில கொண்டு கொடுப்பாரு. அங்க கடன் வாங்கின முதல்ல இருக்கான் பாருங்க, அப்படி உட்காந்துருப்பாரு கல்லால, இவர் கடன் கொடுத்தவரு அப்படி கையை கட்டி நிக்கணும் ஓரமா போய் பாக்கெட்ல நோட் போட்டு ஒரு புக் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புக்ல தான் கடன் தெரிஞ்சு வச்சிருப்பாரு, புக் எடுத்து வச்சுட்டு ஓரமா நிக்கணும், பை ஓரமா இருக்கு பை, கஸ்டமர் வராங்கல்ல யாரு கடன் வாங்கினவர், பை என்ன நாளைக்கு தானே வந்துட்டீங்க, சரிங்க நாளைக்கு வரோங்க, இது நடக்குதா இல்லையாங்க, இது நடக்குதா இல்லையா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். ஏன் அதுக்காண்டி கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் அவர் அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல, கடன் வாங்கிட்டு தனக்கு கடனா கொடுத்தவனே தனக்கு உபகாரம் பண்ணவனே இவன் அதிகாரம் பண்றான் ஆட்டி படைக்கிறான்டா, இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது இந்த அநியாயம் அல்லாஹ்வுக்கே அடுக்குமா இது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் ஆயிப்போச்சு, கடன் கொடுத்தவரு அப்படியே பவ்யமா நிக்கணும், என்ன பண்ண மாட்டிக்கிட்டோம், அவன்கிட்ட வாங்கிதான் ஆகணும், கடன் வாங்கினவன் அவன் காட்டுற திமுரு என்ன பந்தா என்ன தொடப்படாம என்ன அது சொல்லல பாய், அடுத்த வாரம் வாங்க பாய், இவர் கொஞ்சம் கோவப்பட்டு வச்சுங்க அடுத்த வாரம் வர பணம் வராது, சரிங்க அடுத்த வாரம் வர்றங்க சகோதரர்களே. இது வல்ல சரியத்துடைய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதன் கடன் வாங்கியிருந்தாங்க, தவணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு தாண்டிடுச்சு, யூதன் வந்து ரொம்ப வாயில வந்தமனா தேவை திட்ட ஆரம்பிச்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ்ல வருது, திட்ட ஆரம்பிச்சான், சஹாபாக்கள் கோவம் வந்துருச்சு, ஏய் யார் என்ன சொல்ற அப்படின்னாங்க, ரசூல் சொன்னாங்க ஃபைனலஹு ஹக்குன், அவன் உரிமை இருக்குது என்ன திட்டத்துக்கு, என திட்டத்துக்கு அவன் உரிமை உண்டு, நான் வந்து கடன் வாங்கியிருக்கிறேன் அவனுக்கு உரிமை உண்டு, அமைதியா இருங்க. இது உலகத்துக்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பெருந்தன்மைங்க. ரசூல் நினைச்சாண்டா நீ திட்டல கிளம்போ உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அம்மாலாம் பெரிய வசதியா போயிருக்கோம், நல்ல நல்ல ரெண்டு வாரம் திட்டுப்பா கடன் கொடுத்து ரெண்டு வாரம் திட்டுப்பா, ரசூலா சொல்ல திட்டுனா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படின்ட்டு. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு சஹாபாக்களை கண்ட்ரோல் பண்ணாங்க, இன்னல ஹக்குன் அவனுக்கு உரிமை இருக்குது திட்டு விடுங்க அப்படின்னாங்க. சகோதரர்களே அந்த அளவுக்கு கடன் என்பது கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு அற்புதமான இபாதத், அந்த இபாதத்தை இன்னைக்கு வியாபாரமாக்கியது யூதர்கள். அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இன்னைக்கு நம்ம அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் மாட்டிக்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு பெருகி போச்சுடா, இன்னைக்கு வட்டி எந்த அளவுக்கு பெருகி போச்சுங்க, அளவே கிடையாது. ஒரு காலத்தில் அதாவது நான் அடிக்கடி சொல்றதுண்டு, இப்பெல்லாம் பாவங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி, பாவங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு காலத்தில் நீங்க பாவங்கள் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பெரிய முயற்சிகள் பண்ணணும், பெரிய ஏற்பாடுகள் பண்ணணும், பெரிய பிரிபரேஷன் பண்ணணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, உட்கார்ந்த இடத்துல அஞ்சு நிமிஷத்துல மூணு நிமிஷம் பாவம் செய்ய முடியும் உங்களால. எவ்வளவு பெரிய பாவத்து விபச்சாரமா இருக்கட்டும், சினாவா இருக்கட்டும், சாராயமா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், ஈஸியா செய்யலாம். அதே மாதிரி வட்டி, ஒரு காலத்தில் நீங்க வட்டி கடன் வாங்கணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணணும் உங்களுக்கு, பாய் நம்மளுக்கு நிம்பளுக்கு தெரியாதோ போய் ஆட்டியவா போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வாங்குவார் மார்வாடி, உடனே ஆஜியார்ட்ட போன ஆஜியார் உங்களுக்கு தான் அந்த மார்வாடி தெரிஞ்ச வரும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கேட்கிறாரு, அந்த ஆஜியார் பண்ண பாய் கொடுங்க பாய் நம்மால் தான் கொடுங்க அப்படிங்குவாரு, ஆஜியார் சொன்னவன மார்வாடி கொடுப்பான், அதுக்கு 1008 ஷூரிட்டி, 1008 விளக்கம், 1008 புரோனட் கையெழுத்து எல்லாம் நடக்கும். ஆனா இப்பெல்லாம் எப்படிங்க, வீட்டுக்கு வீடு போன் பண்ணி உங்களுக்கு கேட்கறாங்க, சார் ஆர் யூ வாண்ட் எனி இன்ட்ரெஸ்ட் லோன் சார், பர்சனல் லோன் சார், அது ஒரு அழகான பொம்பளை அழகான குரல்ல பேசுவா, நல்ல இனிமையான இங்கிலீஷ்ல, தட்ஸ் தி பர்சன் இங்கிலீஷ்ல, வி ஆர் காலிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் சார், ஆர் யூ எனி வா பாக்குறமா இல்ல, இன்னைக்கு கூவி கூவி கூப்பிடுறான், வட்டி தரேன் வட்டி தரேன் வா வா வாண்டு. பாவம் செய்வது மிக மிக எளிய சகோதரர்களே. இப்படிப்பட்ட காலத்திலே நாம் அல்லாஹ்வுடைய பாவத்தை விட்டு விலகி இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய தக்வா இறையச்சம். ஆனா அன்னைக்கு அன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அவங்க செஞ்ச தப்பு இன்னைக்கு பாவம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பாவத்தை தெரியாம அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டாங்க, யூதர்கள்ட்ட அப்பாவித்தனமா வட்டி கடன் வாங்கிட்டாங்க, வேற தங்களுடைய இடங்களை எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த இப்லீஸ் தலையில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான், தலையில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு 17வது ராத்திரி பதில் போருடைய நாள், நம்ம எல்லா பள்ளிவாசல்களும் பெரும்பாலும் பள்ளிவாசல பதில் போரை பத்தி பயன் பண்ணுவாங்க, பதில் போர் பதில் போர் பதில் போர்ல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சது, பதில் போர்ல அல்லாஹ் சஹாபாக்கள் வெற்றியை கொடுத்தது, சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் தியாகம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நவீன பதில் போரை பலஸ்தீன்ல பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நவீன பதில் போர் பலஸ்தீன்ல பார்த்துட்டு இருக்கோம். தினம் தினம் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன் முஸ்லிம்கள். தினம் தினம் செத்துட்டு இருக்காங்க, தினம் தினம் மாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பத்ர் போர்ல சஹாபாக்களுக்கு இறங்கின மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி நீ பலஸ்தீன் மக்கள் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னங்க, அன்னைக்கு இருந்தது உலகத்திலே ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் வெறும் 313 பேர் தான். ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் தான்? 313 பேர் தான். அதனாலதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இன் துகலப ஹாதி சரியா லன் துஅபத அலல் அர்தி அபதா. யா அல்லாஹ் இந்த சிறிய கூட்டம் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் இனி கியாமத் நாள் வரைக்கும் உன்னோட பேரை சொல்றது பூமியில ஆள் இருக்காது. யா அல்லாஹ் ஏன் ஒட்டுமொத்த கூட்டமே அவ்வளவுதான், முஸ்லீம்களே அவ்வளவுதான். அந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் கடைசி நபி, இனிமே நபியான வரப்போவதில்லை. அதனால கியாமத் நாள் வரைக்கும் யா அல்லாஹ் உன்னோட பேரை சொல்றது பூமியில ஆள் இருக்காது. யா அல்லாஹ் யா ரஹமர் ரஹீமீன் பிரஹ்மத்திக்கு நஸ்தகீத். அளவற்ற அருளாளனே உன்னுடைய அருளை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறோம். ரசூலா கதர்னாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதர்ல ஏத்துக்கிட்டு சஹாபாக்களுடைய தியாகத்தை ஏத்துக்கிட்டு சஹாபாக்களுடைய அந்த கதர்ல ஏத்துக்கிட்டு அல்லாஹ் இன்னைக்கு பத்ர் போர்ல உதவி செஞ்சான் சஹாபாக்களுக்கு. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு 313 பேர் தான் இருந்தாங்க. குவாண்டிட்டி மிக்க சொற்பமான குவாண்டிட்டி, ஆனா அதுல அல்லாஹ் மிகப்பெரிய உதவி கொடுத்தான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க? எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம்? 100 கோடிக்குறாங்க, 150 கோடிக்குறாங்க, எவ்வளவு எத்தனை அல்லாஹ் அறிவான் சரியான எண்ணிக்கையை. அத்தனை கோடி முஸ்லீம்கள் இருந்தோம், அத்தனை கோடி முஸ்லீம்கள் ஹரம்ல அழுதழுது துவா செய்யறாங்க. மக்கால மதீனாவில் கதறி கதறி துவா செய்யறாங்க. தினம் தினம் பாருங்க, இமாம் தொழுது முடிச்சுட்டு குனூத்துல இதுல வித்ர தொழுகையில குனூத்துல கதறி கதறி துவா செய்யறாரு பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காண்டி. மக்கள் அழுதழு துவா செய்யறாங்க, மக்கால அழுகுறாங்க, மதீனால அழுகுறாங்க, பைத்துல் முகத்தஸ் அழுதழு துவா செய்யறாங்க, உலகம் முழுது மக்கள் அழுதழு துவா செய்யறாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி வர்றதில்லை. காரணம் என்ன? அன்னைக்கு இருந்து வெறும் 313 பேர் குவாண்டிட்டி, இன்னைக்கு குவாண்டிட்டியை பாத்தீங்கன்னா அதை விட எத்தனை ஆயிரம் மடங்கு மக்களுடைய எண்ணிக்கை, மூமிகளுடைய எண்ணிக்கை. ஆனால் சகோதரர்களே, அந்த குவாண்டிட்டி சிறிய குவாண்டிட்டியில மிகப்பெரிய குவாலிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு குவாண்டிட்டி பெருசா இருந்தோம், குவாலிட்டி இல்லை நம்ம ஈமான்ல, நம்ம ஈமான்ல குவாலிட்டி இல்லை. மூமிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது, அழுதது கதறோம், அழுகுறோம், மன்றாடுறோம், அல்லாட்ட கேட்கிறோம், அல்லாட உதவி வரமாட்டேங்குது. பலஸ்தீன் மக்களை காப்பாத்துறதுக்கு யூதர்களுக்கு அழி வரமாட்டேங்குது, கிறிஸ்தவ நஸ்ரானிகளுக்கு அழி வரமாட்டேங்குது, அமெரிக்காவுக்கு அழி வரமாட்டேங்குது. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இப்லீஸ்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர் சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளை ஆண்டுகொண்ட இப்லீஸ்கள், அந்த இப்லீஸ்களுக்கு அழி வரமாட்டேங்குது, ஒழுங்கான தலைமை வரமாட்டேங்குது, முஸ்லீம்களுக்கு ஒழுங்கான ஹிலாபத் அமைய மாட்டேங்குது. என்ன காரணம் சகோதரர்களே? அன்னைக்கு சஹாபாக்களுடைய குவாண்டிட்டி எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவனுடைய ஈமானுடைய தரம் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எண்ணிக்கை பல்கி பெருகி போயிருக்கிறோம், ஆனா ஈமானுடைய தரம் நம்மள்ட்ட இல்ல. எம்பெருமானா சல்லல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏத்தியாளன் நாசி ஜமான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், எதிரிகள் உங்கள் மீது எப்படி மிகைப்பார்கள் என்றால் பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதை போன்று பாய்ந்து வருவார்கள். 10 நாள் ஒருத்தனை பட்டி போட்டுட்டு ஜெயில போட்டு அடைச்சிட்டு தண்ணி இல்ல சோறு இல்ல அப்படியே அடைச்சிட்டு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய சகன்ல பிரியாணி வச்சுட்டு அவனை திறந்து விட்டா எப்படி வருவாங்க? எப்படி வருவான்? மெதுவா நடந்து வருவானா? பாஞ்சி வருவான். ரசூலா சொன்னாங்க, பசித்தவர்கள் உணவு தொட்டை நோக்கி பாய்வதை போன்று ஒரு காலம் ஒரு எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுதா நகன அக்கல்யத்துனா? அந்த நேரத்தில் நாங்க மைனாரிட்டியா இருப்போமா? ரொம்ப சிறுபான்மை மக்களா இருப்போமா? ரசூலா இல்ல, ஜபதின் நகரி புது வெள்ளத்திலே புரண்டு வரக்கூடிய நுரைய மாதிரி நீங்க அதிகமா இருப்பீங்க. ஆத்துல புது வெள்ளம் வரும்பொழுது எப்படி நொங்கு நுரையமா வரும், அந்த மாதிரி புது வெள்ளத்திலே வரக்கூடிய நுரைய மாதிரி நீங்க உலகம் முழுவதும் வியாபித்திருப்பீர்கள். அப்ப ஏன் யார சொல்ல எங்களுக்கு இந்த நிலைமை? சஹாபாக்கள் கேட்டாங்க, வேற எப்படி அசைய, ஏன் அசைய உங்களுக்கு நிலைமை? ஹொப்ப துன்யாவ கராஹியத்தில் மோத், உலகத்தின் மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும். ரசூலா சொன்னாங்க, உலகத்தின் மீது மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும். இன்னைக்கு உலகத்தின் மீது மோகத்தினாலதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவங்கள் செய்வது, இந்த உலகத்தின் மீது உள்ள மோகம். ஹராமான வியாபாரங்கள் செய்வது, இந்த உலகத்தின் மீது மோகம். எல்லா விதமான பலா முசீபத்தை செய்யறது, இந்த உலகத்தின் மீது மோகம். மரணத்தின் மீது வெறுப்பு. மரணம் வரும் சொன்னா போதும், ஐயோ வெறுக்கிறோம், ஐயோ வேண்டாம். வீட்டில எல்லாம் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இப்ப நமக்கு மூத்தத்தை எப்படி இருக்குங்க அப்படிங்கிறாரு. தூ தூ தூ தூ தூ கெட்ட வார்த்தை சொல்ற, வெறுக்கிறோம், மரணத்தை வெறுக்கிறோம், மரணங்கிற வார்த்தையை வந்துடக்கூடாது, வெறுக்கிறோம். அருமை சகோதரே, இதுதான் நம்முடைய அழிவுக்கு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அரபு நாடுகளா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எத்தனை லெபனானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், எத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றார்களோ அத்தனை ஆட்சியாளர்களுக்கும் ஒரே நோக்கம், உலக வெறி, உலகத்தின் மோகம். அல்லாஹ் கொடுத்த பெரிய பொறுப்பாச்சே, இந்த பொறுப்பை முறையா நிறைவேற்றுவோம், அல்லாஹ்க்கு பயப்படுவோம், அதை பத்தி கவலை இல்லை. உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும், சொகுசா இருக்கணும், என்னுடைய ஆட்சி போயிடக்கூடாது. அதுக்கு அமெரிக்கா காலில் விழுந்து கூட சாகுறாங்க. அதனால பார்க்கிறோம் முஸ்லீம்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்வது, நம்முடைய அமல்களிலே கவனம் செலுத்துவது, நம்முடைய குவாலிட்டியை தரமாக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது ஒரு ஏரோப்ளேன் மாதிரிங்க, அல்லாஹ்வுடைய உதவி ஏரோப்ளேன் மாதிரி. ஏரோப்ளேன் இறங்குறதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், ரன்வே வேணும். ரன்வே ஒழுங்கா இருந்தா தான் ஏரோப்ளேன் சேஃப்டியா இறங்கும், ஏரோப்ளேன் சேஃப்டியா இறங்கும். இங்க ரன்வே சரியில்லையே. ரன்வேங்கிறது நம்முடைய அமல்கள், ஏரோப்ளேன் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணும் சொன்னா நம்முடைய அமல்கள் சரியா இருக்கணும். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த பத்ரு சஹாபாக்கள் நடந்த 17 இரவிலே இன்னைக்கு நவீன பத்ரு சஹாப் போர்களாக, நவீன பத்ரி யுத்தமாக நாம் பலஸ்தீன் மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அந்த மக்களுக்காக அழுதழுது துவா செய்யணும். சும்மா ஏதோ ஒரு கடமைக்காண்டி அல்லா அந்த மக்களை காப்பாத்திரி அல்லா இல்ல, நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு எப்படி இருக்கும், நமக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும். நம்ம உட்கார்ந்துருக்கோம், திடீர்னு பாம்பு போடுறான், நூத்துக்கணக்கான மக்கள் ஷஹீதாகிறாங்க, இந்த நிலைமை எப்படி இருக்கும் அல்லா? அந்த மாதிரி நிலைமை தானே அல்லா எங்க சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய ரத்தத்துடைய துண்டு அவங்க, எங்களுடைய உடலுடைய ஒரு துண்டு எங்க கணமணி நாயகம் சல்லல்லாஹு சொன்ன மாதிரி, எங்களுடைய ஈமானிய சகோதரர்கள் அவர்கள், அந்த பெண் மக்களும் பச்சில குழந்தைகளும் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க ரப்பே என்று அல்லாவிடத்திலே அழுது கேட்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய தவறுகளிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். எந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோமோ ஒவ்வொருத்தரும் பர்சனலா தனிப்பட்ட முறையில ரப்பே நீ பலஸ்தீன் மக்களை உதவி செய்யலாம், நான் அதற்கு காரணமாக என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பாவத்தை விட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அல்லாவிடத்திலே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை விட்டு அல்லாட தௌபா செய்வோமேனால் நிச்சயமாக சத்தியமா ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக முஸ்லீம் உதவி செய்வான். நம்ம பாவத்தை விட தயாரா இல்ல, நம்ம பாவத்தை விட தயாரா இல்ல, அல்லாஹ் நெருங்கிறதுக்கு தயாரா இல்ல, அல்லாஹ்ட்ட அழுது கேட்கறதுக்கு தயாரா இல்ல, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை நோக்கி விரைவதற்கு தயாரா இல்ல, உலகத்தின் மோகமும் மரணத்தின் மீது வெறுப்பும் நம்ம இன்னும் ஒரு பெயரளவு முஸ்லீம்களாக வைத்திருக்கும் பொழுது நாம் எப்படி அல்லாஹ்ட உதவியை பார்க்க முடியும்? அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை கேட்டு நேற்று சொன்ன ஆயத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஓதி ஞாபகப்படுத்துகின்றேன். ஒமன் ஆரதான் திக்ரி, யார் என்னுடைய உபதேசத்தை நிராகரித்து விடுகிறார்களோ, ஃபைன் லஹு மைஷத்தன் லங்கா, அவர் உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். வநஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்து நாளில் அவனை குருனாக எழுப்புவோம். கால ரப்பிலி மஹஷர்தனி ஆமா, யா அல்லாஹ், அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் என்ன ஏன் குருனாக எழுப்பினாய், ஓகது குன்து பசீரா, நான் நல்ல பார்வையுள்ளவனா இருந்தேன் ரப்பே, உலகத்தில் தெளிவான பார்வையுள்ளவனா இருந்தேனே, மறுபடியும் அல்லாஹ் என்ன உங்க உலகத்தில் குருனா எழுப்பிட்டேன், உன்னை பாக்குற நசீப் இல்ல, உன்னோட ஹபீப் ரசூலை பாக்குற நசீப் இல்ல, உன்னோட சத்திய சஹாபாக்களை பாக்குற நசீப் இல்ல, என்ன ஏன் அல்லாஹ் குருனாக எழுப்பினாய் என்று இந்த அடியான் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக்கா தத்கா ஆயாத்துனா, இப்படி தாமா நீ பூமியில் இருக்கும் பொழுது என்னுடைய அத்தாட்சிகள் உனக்கு வந்துச்சு, என்னுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டன, என்னுடைய கட்டளைகள் சொல்லப்பட்டுச்சு, என்னுடைய வசனங்கள் உனக்கு முன்னால் விளக்கப்பட்டுச்சு, அவ எல்லாத்தையும் மறந்துட்டாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய நாளில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், போ நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். அந்த நிலை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக இந்த ரமதான் மாசத்திலே அல்லாஹ்விடத்தில் அழுதழுது கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் கேள்வானாக. பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் இழிவுகளுக்கும் அல்லாஹ் ஒரு தீர்வை தருவானாக. அந்த தீர்வு உலகளாவிய யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சங் பரிவார்களுக்கும் RSS காரர்களுக்கும் உலகத்தில் எத்தனை இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறார்களோ அத்தனை எதிரிகளுக்கும் படிப்பினையூட்டும் தீர்ப்பாக ரப்பல் ஆலமீன் கொடுத்தருள்வானாக. பாக்ர தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆன்லைன்ல வந்து கேள்விகள். ஒருவருக்கு ஹலாலான வருமானம் இருந்தும் அவருக்கு ஹோம் லோன் நகை லோன் இருந்து வட்டி தொடர்பு இருந்தால் அவர் சதக்கா செய்யலாமா, நோன்பு கட்சிக்கு பணம் கொடுக்கலாமா? ஹராம், கூடாது. ஹலாலான வியாபாரம் இருந்தும் ஹோம் லோன் போட்டிருக்காரு, ஜுவல் லோன் போட்டிருக்காரு, மத்த லோன் போட்டு அவருடைய ஹலாலான வருமானம் இந்த வட்டிக்கு வாங்கின வருமானம் எல்லாம் மிக்ஸ் ஆகும் பொழுது அவருடைய இருக்கிற ஹலாலான வருமானத்தை பறக்கத்தையும் இந்த வட்டியை எடுத்துட்டு போயிடும். அதனால அப்படிப்பட்டவங்க நோம்பு கஞ்சிக்கோ மத்த காசு கொடுக்க கூடாது. அவர் சதக்கா பண்ணலாமா? அது அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. சதக்கா பண்றது தர்மம் பண்றது. வீட்டில் மகரிப் நேரத்தில் விளக்கு கட்டாயமாக போட்டு வைக்க வேண்டுமா? சிலர் வீட்டில் இல்லாத போதும் அந்த நேரத்திற்கு வந்து விளக்கு போட்டுவிட்டு செல்கிறார்கள், விளக்கம் தருவோம். இது வந்து காஃபியுடைய பழக்கங்க. மகரிப் நேரத்தில் வீட்டில் விளக்கு எரியணும் அப்படிங்கிறது காஃபியுடைய பழக்கம். அதுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில், இப்போ வந்து கரண்ட், அந்த காலத்தில் வந்து விளக்கு தான் எரிய வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விளக்கு ஆள் இல்லாத நேரத்தில் நீங்கள் வீடுகளில் விளக்கு ஏற்றி வைக்காதீர்கள். அந்த நேரத்தில் ஃபுஜைரான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த எலிகள், பாவம் செய்யக்கூடிய எலிகள் அந்த விளக்கை தட்டி விட்டு விளக்கிய வீட்டை என்ன பண்ண வச்சிடலாம், தீபிடிக்க வச்சிடலாம். அதனால அந்த மாதிரி காரியம் செய்யாதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாள் இல்லாத இடத்துல வீட்டு விளக்கு எரிய வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க, அந்த காலத்தில் எரியல விளக்கு இருந்ததுனால. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் நேரத்தில் வீட்டு கதவை சாத்தி வைங்கிறாங்க. மகரிப் நேரத்தில் வீட்டு கதவை சாத்தி வைங்க, மகரிப் நேரத்தில் வீட்டுக்கு திறந்து வைக்காதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, மகரிப் நேரமாகிவிட்டால் உங்களுடைய உணவு பாத்திரங்களோ அல்லது தண்ணீர் பாத்திரங்களோ எதையுமே திறந்து வைக்காதீங்க, மூடி இல்லைன்னு சொன்னா குச்சியாவது மேல வச்சு மூடி வைங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு குச்சியாவது மேல வச்சு மூடி வைங்க, வீட்டு பொருள் எல்லாம் பத்திரமா மூடி வைங்க, திறந்து வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். குரான் தொட தூக்கி செல்ல ஒது அவசியமா? குரான் ஓதும்போது ஒழு முறிந்தால் மீண்டும் ஒது செய்ய வேண்டுமா? குரானை வந்து ஒதுவோட தான் வந்து ஓதணும், அதுதான் சிறந்தது. குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஓது முடிஞ்சிச்சு உடனே குரான் முடியணுமா? கம்பல்சரி கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. சுய இன்பம் கொள்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதால் சில உலமாக்கள் இது கூடும் என்று ஃபத்வா உள்ளது என்று சொல்கிறார்கள். சில மருத்துவர்கள் இது அனுமதிக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அது எந்த உலமாக்கள் கூடும் சொல்றாங்கன்னு தெரியல, அல்லது எந்த மருத்துவர்கள் கூடும் சொல்றாங்க, அவங்க கிறுக்கு உலமாக்களா இருப்பாங்க, கிறுக்கு மருத்துவர்களா இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த சுய இன்பம் என்பது ஹராம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய இச்சையை தணித்துக் கொள்வதற்காக ஹலாலான மனைவி, உங்களுடைய வழக்கைகள் சொந்தமாக கொண்ட உங்களுடைய அடிமை பெண்கள், போர்க்காலத்தில் கிடையாது அடிமை பெண்கள், இந்த ரெண்டு தான் அனுமதி. இதை தவிர ஒமன் இபத்தகா வரா அதாளிக்க, யார் ஒருவன் மூன்றாவது வழியை தேடுவானோ உலாய்க்க ஹொமுல் காவோன், அவர்கள் தான் வரம்பு மீறிய பாவிகளாவார்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த சுய இன்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராம் இது. சந்திர சூரிய கிரகணம் நிகழும் பொழுது கண்டிப்பா இஸ்திஹா இஸ்திஸ்கா தொழ வேண்டுமா? இஸ்திஸ்காங்கிறது வேற, சூரிய சந்திர கிரகண தொழுகை வேற. இஸ்திஸ்காங்கிறது மழை தொழுகை, மழை இல்லாத நேரத்தில் மழை வேண்டி தொழுகை இஸ்திஸ்கா. சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுகை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அந்த தொழுகை கிரகணம் ஆரம்பிச்சிலிருந்து முடிவு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க. அது சூரிய கிரகணமா இருந்தாலும் சந்திர கிரகணம் இருந்தாலும், அது நம்ம மக்காப்பள்ளி அடிக்க சில சமயம் தொழுகை வச்சிருக்கிறோம். மக்காப்பள்ளி இதுக்கு முன்னாடி கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் கிரகண தொழுகை, கிரகணத்தில் எப்படி தொழணும், ரெண்டரைக்கா தொழுகை தான். ஆனா எவ்வளவு நேரம் தொழணும், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ரெண்டு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், மூணு மணி நேரம் தொழுகை தொழணும். தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க, மக்கள் உபதேசம் பண்ணிருக்காங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. நான் மலேசியாவில் வசிக்கின்றேன், இங்கே என் போன்ற குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு அரசாங்கம் மாதம் மாதம் பணம் தருகின்றனர், இது வாங்கலாமா? தப்பு இல்லையே. அதாவது ஏழை மக்களுக்கு அரசாங்கம் உதவி பண்றாங்க, அது மலேசிய அரசாங்கம் தரும்போது அது நம்ம ஊர் மாதிரி சாராய கடலாம் மலேசிய அரசாங்கம் நடத்தல, அதனால வந்து வாங்குறது தப்பு கிடையாது. இன்றைய காலங்களில் பல ஆண்கள் தங்கள் மனைவிமார்களை சரியாக மதிப்பதிலே ஒரு அடிமையை போட்டு நடத்துகின்றனர். உதாரணத்துக்கு மனைவி உடல்நிலை சரியில்லை கூட என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்துகின்றார், அப்பொழுது நான் வேலை செய்ய மறுத்தால் அது ஹராம் ஆகுமா? நான் கணவன் பேச்சை கேட்காதவள் போல ஆவேனா? அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டியான மிருகத்தனமான கணவனா இருந்தாண்டாக்கா, நீ அவனுக்கு சொல்லி புரிய வைங்க, உடம்பு சரியில்லை இந்த மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அந்த நேரத்தில் உண்மையிலேயே உங்க உடல் ஒத்துழைக்கலை செய்ய முடியலன்னா நீங்க அல்லாட குற்றவாளி ஆக மாட்டீங்க. சும்மனா அவனை பழி வாங்குறதுக்காண்டி மோன அப்படியே சொல்றேன், சும்மனா உடம்பு சரியில்லாம படுத்துக்கிறேன் பாரு என்ன பண்ற பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாவுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியல செய்ய முடியல, அந்த நேரத்தில் கணவனுக்கு நீங்க கட்டு அவன் சொல்றது போல செய்ய அவசியம் கிடையாது, அல்லாவுக்கு தெரியும். கீழ்வரும் சூழ்நிலைகளில் ஒது முறிந்தால் என்ன செய்ய வேண்டும்? தனியாக தொழும் பொழுது, ஜமாத்தாக பின்னால் நின்று தொழும் பொழுது, ஜமாத்தாக தொழும் பொழுது இமாமுக்கு ஒது முறிந்தால், இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. தனியா தொழும் போது ஒது முடிஞ்சா பிரச்சனையே இல்லை, ஒதுவ விட்டுறணும், முடிச்சதே திரும்ப போய் ஒது செஞ்சுட்டு வரணும். சரி ஜமாத்தா நின்று தொழுகிறோம், அப்போ ஒது முடிஞ்சிருச்சு என்ன பண்ணோம்? ஐயோ இப்ப பின்னாடி போன அசிங்கமா நினைப்பாங்களே அப்படியே கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ணக்கூடாது. அங்க நம்ம அசிங்கத்தை பார்க்க கூடாது, தொழிலுடைய சட்டம் தான் ரொம்ப முக்கியம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அதனால இது எல்லாத்துக்கும் ஏற்படுற இயல்பு, இயற்கையா ஏற்படக்கூடாது எல்லாத்துக்கும். அதனால இது வந்து பெரிய அசிங்கமோ அல்லது ஒரு அருவறுப்போ கிடையாது. அந்த நேரத்தில் நீங்க ஜமாத்த இதை ஒது முடிஞ்சிட்டா நீங்க அப்படியே பின்னாடி வந்துடணும். பின்னாடி வரும்போது ஜமாத்தா நிக்கிறவங்க சஃப்ல நிக்கிறவங்க, உதாரணமா ரெண்டாவது சஃப்ல நிக்கிறாரு, அதுக்கு பின்னாடி பத்து சஃப் நிக்குது, என்ன பண்ணணும்? அவர் அப்படியே ஒவ்வொரு சஃபியா விலகிக்கிட்டு வரணும். அப்படி வரும்பொழுது சஃப்ல நிக்கிறவங்க அவர் வர்றாரு தெரிஞ்சா கொஞ்சம் அப்படி விலகி என்ன பண்ண இடம் கொடுக்கணும், அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தக்குவா இங்க இருக்கு அப்படி நிக்கக்கூடாது, எப்படி போற பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அது தக்குவா இல்ல, அவர் கொஞ்சம் விலகி அவருக்கு இடம் கொடுக்கணும், அவர் விலகி போய் வெளியே போய் பொது செஞ்சுட்டு வந்து திரும்ப தொழுகையில மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இது ஜமாத்தா தொழுவருக்கு தெரியா, இமாமுக்கே ஒது முறிஞ்சிருச்சு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இமாம் அப்படியே ஒரு ஸ்டெப் வச்சு பின்னாடி வந்துடணும். முதல் ஸ்டெப்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களை கையை பிடிச்சி முசல்ல நிறுத்தி விட்டுறணும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனாலதான் முதல் ஸ்டெப்ல நிக்கிறவங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபல் எலீனி உலுல் அஹ்லாமி ஒன்னுவா, என்னை அடுத்து நிற்பவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க நில்லுங்கண்டாங்க. இமாம் பின்னாடி நிக்கணும், கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சு நிக்கணும். இவர் என்ன பண்றாரு, தப்லீக் ஜமாத் கஷ்டத்துல போயிருக்காங்க, அங்கே உட்கார்ந்து இருக்காரு பீடி குடிச்சிட்டு, அட வாப்பா தொழு வாப்பான்னு கூட்டு வந்துட்டாங்க. அவரும் முதல் ஸ்டெப்ல நின்றாரு தக்பீர் கட்டிக்கிட்டு இஷா தொழுகையில, இமாமுக்கு ஒது முறிஞ்சிருச்சு, பின்னாடி இருந்து இமாம் கையை பிடிச்சா கொடுங்க சார் அப்படிங்கிற தொழுகை இல்லையே, கத்துவரா இல்லையே மார்க்கம் தெரியாட்டா, அப்பதான் ரசூலா சொல்றாங்க என்னை அடுத்து நிற்பவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நில்லுங்க, அது இமாம் அடுத்து நிக்கிறவங்க கொஞ்சம் முஅத்தீன் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நிக்கணும். அப்ப இமாம் என்ன பண்ணும், அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வந்துடணும், முதல் ஸ்டெப்ல யார் நிக்கிறாங்களோ முஅத்தீனோ வேற யாரும் நிக்கிறாங்களோ அவங்களை கையை பிடிச்சிட்டு முன்னாடி விட்டணும், அவர் நின்று தொழுகை கண்டினியூ பண்ணணும். இதான் ரசூலா சொல்லி கொடுத்த முறை. இரண்டு வருடங்களாக 23 பவுன் நகைக்கு சக்காத்து கொடுத்து வருகின்றோம். 2014 ஜனவரியில் 3 பவுன் நகை விட்டு 5 பவுன் வாங்கினோம். தற்போது சக்காத்து 20 பவுனுக்கா 23 பவுனுக்கா, 3 பவுன் விட்டு 5 பவுன் வாங்கினாங்க. என்ன இருக்குதோ அதுக்குங்க, இடையில தானே வந்து 5 பவுன், அப்படி கணக்கு பார்க்க கூடாது. வருஷம் வருஷம் பார்க்கும்போது என்ன இருக்குதோ அதுக்கு சக்காத்து கொடுக்கணும். அப்ப 23 பவுன் 23 பவுன் சக்காத்து கொடுக்கணும். நாம் இஸ்ரேல் காசாவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டால் குதித்தெழுகிறோம். ஆனால் இன்று மட்டும் ஆப்கானிஸ்தானில் இருந்த ஒரே ஒரு குண்டுவெடிப்பில் 85 பேர் மரணம் அடைந்து விட்டனர். இப்படி முஸ்லீம்களே முஸ்லீம்களை கொலை செய்தால் கண்டுகொள்வதில்லை. காசாவில் ஷஹீதானவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், ஆனால் முஸ்லீம்கள் சண்டையிட்டு கொல்லப்பட்டால் நரகம் செல்வார்கள் செல்லலாம். இதையே நாம் கண்டுகொள்வதில்லை. முதல்ல நீங்க இந்த மீடியாக்களை நம்புறதை நிறுத்துங்க. இது மீடியா வந்ததை பத்தி முஸ்லீம்களே முஸ்லீம் கொலை பண்றாங்க, அங்க முஸ்லீம்களே முஸ்லீம் கொலை பண்றது இல்ல, அங்க முஸ்லீம் வேடத்துல குண்டு வைக்கிறவன் அமெரிக்காவுடைய ராணுவம், அமெரிக்காவுடைய சிஐஏ, யூதனுடைய மொசாத் உளவுத்துறை, அவன் தான் முஸ்லீம்கள் ரூபத்தில் போய் குண்டு வைக்கிறான். உடனே பேப்பர்ல முஸ்லீம்களே குண்டு வைத்தார்கள் முஸ்லீம், உடனே பேப்பர் நம்மால் சில பேர் இருக்கிறான், குரான்ல வந்தோட நம்ப மாட்டான், ஹிந்துல வந்தா நம்பிடுவான். கேசர் போலீஸ் ஹிந்து மேடாலா சார், குரான் குரான் சப் சோடா சார், ஹிந்து மேடாலாக இந்து பேத்திரி வந்தா போதும், அப்படியே அவன் அப்படியே கண்மூடி நம்பரா இருக்கான் நம்ம ஆளுங்க சாமிலே. அந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு பெரும்பாலான மீடியாக்கள் செய்திகளை கற்பழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், செய்தி கற்பழிப்பாளர்கள். அந்த செய்தி கற்பழிப்பான் என்ன பண்றான், என்ன பண்றான், எது சொன்னா பரபரப்போம் அப்படிங்கறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் அவதூறு சொல்றதுக்காண்டியே இந்த மாதிரி செய்திகளை போடுறாங்க. தயவுசெய்து மீடியாக்களை நம்பாதீங்க. அங்க முஸ்லீம்களே முஸ்லீம்களை கொள்றது கிடையாது, உண்மையான முஸ்லீம்கள் முஸ்லீம்களை கொள்ளவும் மாட்டாங்க. அங்க முஸ்லீம்கள் ரூபத்தில் கொள்றது சிஐஏ உளவுத்துறையும். இன்னைக்கு பாகிஸ்தான்ல முஸ்லீம் கொண்டு வைக்கிறாண்டாக்கா, அது பாகிஸ்தான் முஸ்லீம்கள் இல்ல, இங்க நம்ம நாட்டிலே போன சீதேவி ரா, நம்ம நாடு இந்தியாவோட உழவு இருக்கான் பாருங்க ரா, அந்த ரா தான் அங்க போய் குண்டு வைக்கிறான். இங்க ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐங்கிறானே, இங்க ஐஎஸ்ஐ குண்டு வைக்கிறான் வச்சுக்கிற அடுத்த விஷயம், ஆனா அங்க குண்டு வைக்கிறது யாரும் பார்த்தா ரா, இவன் மட்டும் சுத்தம் கிடையாது. ஐஎஸ்ஐ தீவிரவாதின்னு சொன்னா இங்க நம்ம இந்தியாவில் ராணுவ உலக உளவு அமைப்பு இந்தியாவோட உளவுத்துறை, அந்த ரா என்ன பண்றான் அங்க போய் குண்டு வைக்கிறான், இவன் ரொம்ப சுத்தமானலாம் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில அவன் செய்யக்கூடிய தவறுல முஸ்லீம்கள் பழி போடுறது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் முஸ்லீம் குண்டு வைக்கிறான். அங்க முஸ்லீம் யாரும் குண்டு வைக்கிறதுல ஆப்கானிஸ்தான் குண்டு வெடிக்குது, அங்கேயும் 80-100 பேர் ஷஹீதாரானா, அதையும் சேரும் காஃபீர் தான், அதையும் சேரும் காஃபீர் தான். அதனால நம்ம காசா முஸ்லீம்களுக்காக கண்ணீர் ஒடிக்கிறோம், ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்களை விட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது மீடியாக்கள் ஏற்படுத்திய மைண்ட் செட்னால வந்த கேள்வி. இது உங்க மைண்ட் செட்டை மாத்தீங்க தயவு செஞ்சு. சைலண்டாக படிக்கவும். இந்த கேள்வி ஒரு முஸ்லீமாக இருந்து கிறிஸ்தவத்திற்கு போய்விட்டதாக சொல்லும் ஒருவரிடமிருந்து வந்து விருப்பம் வந்த கேள்வி, விருப்பம் இருந்தால் பதிலளிக்கவும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முற்பட்டது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லது இசாக் அலைஹிஸ்ஸலாமா, கிறிஸ்தவர்கள் நாங்கள் இசாக்கு நம்புகிறோம், ஆதாரத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரா. இது என்ன பிரச்சனை, இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், மற்றக்கெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முற்பட்டது யார, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கடா, இஸ்மாயில் இல்லை இசாக்கு தான், இசாக்கு தான் அறுக்க போனாங்க அப்படின்வாங்க. ஏன் அதில் அவங்க என்ன பிரச்சனை, இஸ்மாயில் ஏற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்னு இசாக் அலைஹிஸ்ஸலாம். இசாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைங்க, அதுல ஒருத்தவங்க யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது, அப்படியே படிப்படியா வாழையடி வாழையா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே யாருடைய பரம்பரையில வர்றாங்க, யாருடைய பரம்பரையில, இசாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில தான் எக்கச்சக்கமான நபிமார்கள் வர்றாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில ஒருத்தருமே நபி கிடையாது, எக்ஸப்ட் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் பரம்பரை ஒரே நபி யாரு, நம்ம ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அதனால கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க, இங்க ரசூலுல்லாஹ்வை பொய்ப்பிக்கணும்டா, யார பொய்ப்பிச்சா போதும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் பொய்ப்பிச்சுட்டா ரசூலுல்லாஹ் ஈஸியா பொய்ப்பிச்சிடலாம். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் ஒரு குழந்தையே பிறக்கல, அவருக்கு பிறந்த எத்தனை குழந்தை தான், ஒரே குழந்தை, அது யாரு தான், இசாக் மட்டும்தான். இஸ்மாயில் ஒரு குழந்தையே பிறக்கலன்னு சொன்னா யார பொய்ப்பிச்சிடலாம், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத் ஈஸியா போய் பேசலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த கிறிஸ்தவர்கள் செஞ்ச சூழ்ச்சி தான், இஸ்மாயில் ஒரு பிள்ளையே கிடையாது அப்படின்னாங்க. பிற்காலத்தில் அதை அவங்களால நிரூபிக்க முடியல, முறைக்க முடியல. இஸ்மாயிலத்தை மறைக்க முடியல. அதனால முதல்ல பழைய அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இஸ்மா இப்ராஹிமுக்கு பிள்ளையே கிடையாது, ஒரே ஒரு பிள்ளை தான் இசாக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அதை மறைக்க முடியலன்னு உடனே கொஞ்சம் லைட்டா மாத்தினாங்க. எப்படி மாத்திட்டாங்க, வாஸ்தவம் தான் இப்ராஹிமுக்கு குழந்தை இருந்துச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் யாரு இசாக்கு தான். அப்புறம் இப்ராஹிம் என்ன பண்ணாரு, ஒரு பொம்பளைட்டு விபச்சாரம் பண்ணாரு, அந்த விபச்சாரத்தை பிறந்ததான் யாரு, இஸ்மாயிலுன்னு பாவீங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ப்பிக்கிறதுக்காண்டி யார் மேலே அவதூறு சொல்றானுங்க, எந்த ஆபிரஹாம் ஆபிரஹாம் உயிரை விடுறாங்களோ அந்த ஆபிரஹாம் மேலே பழிய சொல்றானுங்க இந்த கிறிஸ்தவர்கள். இதுதான் உண்மை. ஆதாரத்தை நிரூபிக்க முடியுமா, எந்த கேட்ட கிறிஸ்தவரா இருக்கட்டும், இஸ்லாத்தை விட்டு காஃபிரா போய் நசீபு கெட்டு போன கிறிஸ்தவனா இருக்கட்டும், வேற எந்த கிறிஸ்தவனா இருக்கட்டும், என்கிட்ட வர சொல்லுங்க, நான் ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். ஆதாரத்தை நிரூபிக்க சவாலாக சொல்றேன், ஆன்லைன்ல கேட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எங்க வேணாலும் கூட்டுவாங்க, ஆதாரத்தை நிரூபிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு குழந்தை உண்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி நீங்க இஸ்ஹாக் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்ற காரணம் என்ன, அதனோட சூழ்ச்சி என்ன, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு அவதூறு சொல்றாங்க. இந்த அவதூறு முழுக்க முழுக்க போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மேலேயே சொல்லப்படக்கூடிய அவதூறு இது. இந்த அவதூறுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக.